శ్రీశైలవంశాత్మపితామహస్తశ్రీవాసదూరే కరుణైకపాత్రం శ్రీదేవనాథార్యకపాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే శ్రీశైలవంశనజతాతలసింహగౌరే పాదాంబుజ ప్రణయనం తదవాస్తమంత్రం శ్రీనందసింహగురువర్యకపాత్రబోధం శ్రీదేవనాథగురువాత్మగుణాఖ్యమీడే శ్రీమచ్చీశైలవంశ్యాఖగురుమణే నీలమేఖాఖ్యసూరే తాతాశ్రీయాదవాస్తశ్రుతిగం సాంగ విజ్ఞానపూర్ణం శ్రీమాతాత్తాతూరే నిజపిది సహజాదాంతమంత్రప్రధాన శ్రీమన్నారాయణ శతముఖకులజం భావయే ఆయజూకం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాగేతరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతృతాహృది వాక్వృత్తిపర్యంతరాజసరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః పితామహస్యాపి పితామహాయ ప్రదేశసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్కార కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కోనయాతి పరాంగతిం యపిబన్ సతతం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం మునిం వందే ఆతేహేత సమకల్మషం గోష్పదీకృత మహారాశిం అశకీకృత రాక్షసం రామాయణ మహాబాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వేణుశోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మదం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి వైదేహీ సహితం సురద్రమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాదయతి ప్రభంజన సుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామణం శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమంత సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. నేటి దినం త్రిజట పడిన శరణాగతి పత్తి పాపం అదే శరణాగతికి சொல்லப்பட்ட அஞ்சு அங்கங்களோடு பரிபூர்ணமான சமக்கிரமான சரணாகதி என்பதை வால்மீகி எப்படி காண்பிச்சிருக்கேன்னு நாம் பார்த்தோம். இப்படி அவெல்லாம் சரணாகதி பண்ணச்சே சீதா பிராட்டி சிரிச்சுண்டு ஒரு வெட்கத்தோட சொல்றாளாம், తతస్సా శ్రీమతి బాల భర్తుర్ విజయ హర్షిత అవోచత్ జతిజ సత్యం భవేయం శరణం శివనా. అవాళ్ళకాక త్రిజటా శరణాగతికాక నీ சொன்னது கணக்கு நல்லபடியா அதே மாதிரி நடந்ததுன்னாக்க பவேயம் சரணம் சிவா என்பதாக சீதா பிராட்டி சொல்றான்னு சொன்ன இந்த சன்னிவேசத்துல ராட்சசிகள்லாம் மிரட்டின் இருக்க இவ்வளவு சொல்லிட்டா இருந்தாலும் ராட்சசிகளுக்கு ஒன்னும் சரியான ஒரு புத்தி ஏற்படல. இவ மிரட்டினதெல்லாம் மனசுல இருந்திருக்கு. சீதா ரொம்ப கஷ்டப்பட்டுகிறான். அனன்ய தேவத்வம் இயம் க்ஷமாச பூமௌச சையா நியமச்ச தர்மே பதிவிரதாத்வம் விபலம் அமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவமானுஷாணாம் வச்சோ நிஷம்ய தத்ராவணஸ்ய பிரியம பிரியார்த்தா சீதாபி தத்ராச யதா வனாந்தே சிம்ஹாபிபன்னா கஜராஜ கன்யா. தே ராட்சசியும் நடுவில் இருந்துருக்கா. ராட்சசிகள்லாம் வாக்பிஹி பிரஷம் ராவண தர்ஜிதாக. அப்படியே எவ்வளவு எவ்வளவு குரூரமான வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு குரூரமான வார்த்தைய ராட்சசிகள்லாம் இவள் விஷயத்துல பிரயோக பண்றா. இது எப்படிதான் நமக்கு எப்படி இதை தாங்கிக்கிறதுன்னு தெரியலையா. நூனம் சகாலோ மிருகரூபாரி மாமல்பாகியம் லுலுபே ததானீம் எத்ரார்ய புத்ரோ விசதர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. அன்னை தினத்துல யமன்தான் மாயா மிருகமா வந்திருக்கான்றது எனக்கு தெரியாது போயிட்டு. அவன் யமன் தான் வந்திருக்கான். என்ன ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் தன்னை விட்டு போகும்படியாக இவள் பண்ணிட்டாளே, அது யமம் பண்ணத்தான். ஹா ராம சத்யம் ரத தீர்க்க பாஹோ ஹா பூர்ண சந்திர பிரதிமான வக்ரம் ஹா ஜீவலோகஸ்ய ஹித ப்ரயஷ்ட வத்யான்னமஹம் வேத்தி ராட்சசானாம். இதுல அங்கங்க விருத்தம் மாத்திரை சாதாரணமா அனுஷ்டு சந்தஸ்லதான் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் சீதா பிராட்டியினுடைய மனசுனுடைய அப்படியே அந்த சிரமத்தை வெளிப்படுத்தச்செல்லாம் விருத்தத்தை மாத்தி அப்படியே இந்த சேவிக்கச்சேயே ஒன்னும் அர்த்தம்லாம் தெரியவே வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சேயே சீதை எப்படி கதறான்றது தெரியும். ஹராம சத்யவிரத தீர்க்க பாஹோ ஹா பூர்ண சந்திர பிரதிமான வக்ர ஹா ஜீவலோகஸ்ய ஹித ப்ரியஷ்ச. இவ்வளவு விசேஷனும் ராமனுக்கு சொல்ற. ஹா ராமா பாக்கச்சேயே எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்றவனாக இருந்திருக்க. ராமா சத்யவிரத நீ ஒரு காலத்திலையும் சத்தியத்தையே பின்பற்றுபவனாக இருக்கிறவ, எல்லா காலத்திலையும் பின்பற்றுபவனாக நீ இருந்திருக்க, சத்தியத்துக்கு புறம்பானவனாக ஆனவன் இல்ல, தீர்க்கபாவம் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்க, பூர்ணச்சந்திர பிரதிமான வக்ர பூர்ணச்சந்திரன் மாதிரி முகத்தை உடையவனாக இருந்திருக்க, ஜீவலோகத்தை ஹிதஹான் மொத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைப்பவனாக இருந்திருக்கு. ஹிதம் மாத்திரம் இல்ல, பிரியஸ்ட ஹிதமா இருக்கிறது அபத்தியமா கூட இருக்கலாம், அப்படி இல்ல இது பிரியமாகவும் ஹிதமாகவும் இருந்திருக்கிற. அப்பா உனக்கு தெரியாத போயிட்டான். மாம்னவேத்தி ராட்சசானாம் வத்யாம் நமாம் வேத்தி, ராட்சசர்களுக்கெல்லாம் கொல்லப்படுபவளாக நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன், பிராத்தரசனத்துக்காக கார்த்தால வேலை ஆகாரத்துக்காக நான் இருந்துட்டு இருக்கேன்றது நவேத்தி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் இத்தனை நாளா ஏகபத்தி ஒரே ஒன் முந்தையே மனசுல நினைச்சுண்டு நான் தரையிலேயே படுத்துண்டு இப்படி ஒரே ஒரு தலைப்பின்னலோட நான் இருந்துட்டு பதிவர்த்தாவாக இருந்திருக்கேன், நானே வேற யாரையும் நினைக்காத நான் இருந்துட்டு இருக்கேன், இப்படி தர்மத்துல நியமத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன், இது மொத்தம் வீணா போயிட போறது, நான் கணக்கு பிராணனை விட்டேன்னாக்கா என்ன பண்றது, இப்படி தான் பிராணனையே விட்டுணும்னு நினைக்கச்சே சுப நிமித்தங்கள்லாம் ஏற்பட்டுதான். அந்த சுப நிமித்தத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்தை சொல்லி சொல்ற சீதைக்கு ஏற்படுறது. இங்க வால்மீகியினுடைய ஒரு திருஷ்டாந்தம், ஏதைர் நிமித்தைஹி அபரைஷ்ட சுப்ரூ சஞ்சோதிதா பிராகப்தி சாதுதித்தைஹி வாசாதப கிளாந்தமேவ பிரணஷ்டம் வருஷேண பீஜம் பிரதிதஞ்சஹரச என்று வாசாதப கிளாந்தம் இவ ஆதப கிளாந்தம் வாசாது இவ. அப்படியே நல்ல வெயில்ல வந்தான்னாக்கா அவனுக்கு விசிறி எடுத்து விசிறி நம்மனாக்கா அவனுக்கு எப்படி ஒரு பெரிய சிரமம் போகுமோ அந்த மாதிரி இருக்குன்னா, வருஷேன பீஜம் பிரதிசஞ்ச ஹர்ஷன், அங்கங்க எத்தனையோ மரங்களுடைய விரைகள்லாம் கீழே கிடக்கும், அது எப்ப விழுந்ததுன்னே தெரியாது, மழை பெய்ஞ்ச உடனே அது முளைச்சிடும், அது இனிமே அது முளைக்குமா முளைக்காதா இது எப்படி போகும்னு நினைச்சிட்டு இருக்கே, மழை பெய்ஞ்சிருச்சோம்னா முளைக்குமே. அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்பட்டது, இந்த நிமித்தங்களை பார்த்து சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. ஹனுமான் பாத்துட்டு இருக்காரு, இது எல்லாத்தையும் செஞ்சுப்பா வருஷத்துக்கு மேல இருந்துட்டு பாத்துட்டு இருக்கு, தான் என்ன பண்றது என்னன்றத தீர்மானம் பண்ண முடியல. அவேட்சமானஸ்தான் தேவீம் தேவதாம் இவனந்தனே ததோ பகுவிதான் சிந்தாம் சிந்தையா மாசவானரா, பகுவிதான் சிந்தாம் சிந்தையா மாசவானரா, எப்படி பல பிரகாரமான சிந்தனை, அந்த சிந்தையே அவன் பண்ணான். യാംകീനം സഹസ്രാണി ബഹൂന്യുതാനി ചിക്ഷ സർവാസു മാർഗന്തേ സേയമാതാമയാം. കോട്ടി കോട്ടിയാ വാനരങ്ങളെല്ലാം എല്ലാ പക്കത്തിലെയും തേടിന്റിരിക്കുന്ന സീതാ പിരാട്ടിയെ ഇപ്പൊ നാം പാത്തിട്ടോ. നാണ് ഇപ്പടി നാം പാത്ത പിപ്പാട് ഗൂഢേന ജരതാ താവത് അപേക്ഷിതമിതം മയാ. അവള് സാത്താ ഇന്ന് രാമ സീതാ പിരാട്ടിക്കാ രാമർ ഏങ്ങിട്ടിരിക്കേ അന്ത സീതാ പിരാട്ടിയെ നാം പാത്തിട്ട. ശരി, നാം പാത്തു എങ്കാന്ന് പാത്തണ്ട് വരത്തുക്ക് തന്നെ ചൊല്ലി അനപ്പിച്ചിരിക്ക. നാം പാത്താച്ചു പോയി ഇപ്പടിയേ പോയി ചൊല്ലിടലാമാ? சொன்ன இங்க நடந்த சன்னிவேசத்தை பார்த்தோம்னாக்க, நாம் போய் ராமனிடத்துல சொல்லி சமுத்திரத்தை தாண்டி ராமர் வந்து ராவண வதம் பண்ற வரைக்கும் பண்ணி சீதா பிராட்டி அழைக்கும் போற வரைக்கும் சீதா பிராட்டி இருப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு. சீதாமேனாம் சோகோபகத சேதனாம் அனாஸ்வாசிய கமிஷ்யாமி தோஷவத் கமனம் பவே. அவளை ஆஸ்வாசம் பண்ணி உனக்காகவே ராமர் இருந்திருக்க, நீ விசாரப்படாத, சீக்கிரமே ராமர் வந்து உன்னை அழைச்சும் போவே என்று அவளுக்கு ஆஸ்வாசம் பண்ணாமல் சீதா இருக்கா பார்த்துட்டான்னு சொல்லிட்டு நான் பட்டு போயிட்டேன்னாக்க அது பெரிய தோஷமாக ஆயிடும். அந்த மாதிரி நான் போனா என்ன ஆகும்னா, பரித்ராணம் அபசந்தி ஜானகி ஜீவிதம் கெடு. தன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாததுனால அவ பிராணனை விட்டுடுவா. சரி, இத்தனை ராட்சசிகள் நடுவுல அவ இருந்துருக்கா, அவளோட போய் நாம் பேசணும். பேசினாக்க என்ன விபரீதம் நடக்கும்னு தெரியல. நிஷாதரீணாம் பிரத்யக்ஷம் அக்ஷமம் ச விபாஷிதம் கதம் முகலு கர்த்தவ்யம் இதம் கிருஷ்ணகுதோஷ்யம். அவ ஏகாந்தமா இருந்தாங்கனாக்கா அவளோட பேசினாக்கா பரவாயில்ல, சமாச்சாரத்தை சொல்லிட்டு நான் பாட்டு குடுங்குடன் கிளம்பி போயிடலாம். அவ ஏகாந்தமா இல்ல, இத்தனை ராட்சசிகளால சூழப்பட்டுலாம் இருக்கா. சர்வதா நாஸ்தி சந்தேகா அனேன ராத்திரி தேகேனாஸ்வாசியதேமயா சர்வதா நாஸ்தி சந்தேகா பரித்யக்ஷதி ஜீவிதம். இந்த ராத்திரிக்குள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சீதா பிராட்டியை நான் ஆஸ்வாசம் பண்ணாத போயிட்டேன்னாக்கா நிச்சயம் சீதா பிராட்டி தன்னுடைய பிராணனை விட்டுடுவா. என்ன பண்றதுன்னு தெரியல. இவளோட என்ன பாஷையில பேசுறது? குரங்கு பாஷையில பேசுறதா, ராட்சச பாஷையில பேசுறதா, மனுஷி பாஷையில பேசுறதா, சம்ஸ்கிருதத்துல பேசுறதா, பிராகிருதத்துல பேசுறதா, எந்த பாஷையில பேசுறது இவளோட? இது ஒரு பெரிய சமஸ்யை. குரங்கு பாஷையில பேசணும்னாக்க அவளுக்கு கிக்கிக்கிக்கினாக்க அவளுக்கு புரியுமா புரியாதான்றது எனக்கு தெரியாது. அப்ப குரங்கு பாஷையில பேச முடியாது. ஒரு குரங்கா இருந்து ராட்சச பாஷையில நான் பேசணும்னாக்க ராட்சச பாஷையில பேசினாலே அவளுக்கு பயம் வந்துடும், ஆகையால என்ன ஏர் எடுத்தும் பார்க்க மாட்டா. சரி, சுத்தமான சம்ஸ்கிருத பாஷையில நான் பேசுறேன்னாக்க இது ராட்சச, இது குரங்கு போய் சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுறதுன்னு நான் பேசுற வார்த்தையில நம்பிக்கை ஏற்படாது. இது யாரோ வேஷம் போட்டு வந்திருக்கா, ராட்சசம் தான் குரங்கு வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொல்லி இந்த சுத்த சம்ஸ்கிருதம் நான் பேசுறத அவ பார்த்து பயந்து போயிடுவா. ராட்சசன் தான் ராவணன் தான் யாரோ ஆளவு அனுப்பிச்சிருக்கா, அவன் குரங்கா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். இப்போ எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியலையா. இது வேற ஒரு பெரிய சமஸ்யம். பாஷை அந்த காலத்துல த்விபாஷின்னு இருப்பான். வெள்ளக்காரனோட பேசுறதுக்கு வெள்ளக்காரன் இங்கிலீஷ் தான் பேசுவான், நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அவன் நாம பேசுறது த்விபாஷி, அவன் நடுவில் இருக்கிறவன் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். இந்த த்விபாஷிகளுடைய சில அயோக்கியத்தனத்தினால எத்தனையோ தவறுகள்லாம் நடந்திருக்கு வெள்ளக்காரன் காலத்துல. இப்ப அதை பத்தி நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கோம். இப்ப இது எப்படி கன்வே பண்றது? கன்வே பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமாச்சே. சீதையாச்ச கிருதே சப்தே சஹசா ராட்சசீ கணாம் ஜானாமாம் விசாலாட்சி ராபடம் காமரூபிணம். என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏஷ தோஷோ மகான் நம சீதா விபாஷணே பிராணத்யாகவிபாஷணே. நான் பேசினாலும் கட்டமா இருக்கு, பேசாத போயிட்டாலும் அவ பிராணனை விட்டுடுவா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அர்த்தானர்த்தாந்தரே புத்தி நிச்சிதா பினசோபதே கதையந்தி காரியாணி தூதா பண்டிதவானி. இந்த தூதர்களாக இருந்திருக்கிறவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை தூதர்களாக இருக்கக்கூடிய செய்யக்கூடாது. நான் இப்ப தூதனா வந்திருக்கேன், இவளோட பேசாத போயிட்டா இவன் நிச்சயம் பிராணத்தியாகம் பண்ணிடுவோம், பேசினவனாக்கா இவன் பயந்து போய் பெரிய கும்பலை கூட்டி என்ன பிடிச்சி இழுத்தும் போயிட்டு இது பெரிய ராட்சஸ் வந்ததுக்கும் இதுக்கு அனர்த்தம் வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில என்ன பண்ணாங்க, என்ன தீர்மானம் பண்ணி பல பிரகாரமா சிந்தனம் பண்ணிட்டு இக்ஷாகுணாம் வரிஷத்து ராமஸ்தவிதாத்மனா சுபானி தர்ம யுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் ராம ஏஷியாமி சர்வாணி மதுராம் பிரபுவங்கிரம். நாம் உள்ள இக்ஷாகு வம்சத்துக்கெல்லாம் ரொம்ப சிறந்தவராக, இக்ஷாக்கு வம்சத்துல தலை சிறந்தவராக திகழ்ந்த ராமர் விஷயமான வார்த்தைகளை முள்ள முள்ள சொல்றேன் நானு. இத சொன்னா அவளுக்கு காதுக்கு இனிமையாக இருந்திருக்கும், அதை கேட்டுட்டு ஒரு கால் என்ன நடக்கிறதுன்றத நாம பார்க்கலாம் என்று தீர்மானம் பண்ணி சொன்ன. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாமதி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்யாம் வியாஜஹாரஹ மதுரம் வாக்கியம் வைதேக்யாம் வியாஜஹாரஹ. ஒரு இனிமையான வார்த்தைய வைதேக்கிய வைதேகிக்கு இனிமையா இருக்க கூட வார்த்தைய அவர் சொல்ல ஆரம்பித்து ராஜா திகரசோன ரசகுஞ்சரமாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி இக்ஷாகுணாம் மகாயசா தசரதர்னு ஒருத்தர் இருந்தே என்று வரிசையா ராஜா தசரதோ ராமன் அவர் அதாவது நான் வகை படைகளோடு இருந்தவர், புண்ணியசீல மகா நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணவர்னு அவரை பத்தி சொல்லிட்டு வந்து வரிசையா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர ரட்சித ராமனை பத்தி சொல்ல ராமோ நாம விசேஷஜா சிரேஷ்ட சர்வதனுஷ்மதாம் ரட்சிதா ஸ்வஸ்ய மிருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரட்சிதா ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரந்தபா. எப்படி இந்த சப்தங்கள் எல்லாம் பிரயோகப்பாங்க, ரட்சிதா ஸ்வஸ்ய மிருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரட்சிதா ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ராமர்னு ஒருத்தர் ராமோ நாம விசேஷஜா சிரேஷ்டா அவர் எல்லாரும் காட்டிலும் தலைச்சிறந்தவராக திகழ்கிறார். ஜீவலோகத்துக்கே ரட்சிதாவாக ரட்சகராக அவர் இருந்திருக்கார். தன்னுடைய விருத்தத்தை தன்னுடைய சீலத்தை ரட்சிக்கிறவர் கடைபிடிக்கிறவர் ஸ்வஜனஸ்யாபி ரட்சிதா தன்னை சேர்ந்தவர்களையும் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கார். லோகத்தை தர்மத்தை ரட்சிக்கிறவர் அப்படின்னா அவரை பத்தி சொல்ல சொல்ற அவர் தன்னுடைய மனைவியோட கூட காட்டுக்கு போயிட்டே என்ன சொல்லி சொல்லி வந்த இதெல்லாம் சொல்லியும் போயிட்டு கடைசியில என்ன சொன்னார்னா ஆசுசாத வனே மித்ரம் சுக்ரீவன் நாமவானரம். இப்ப இது கடைசியில வஞ்சயத்வானும் மிருகரூபேண மாயையா சமார்க்கமான சாந்தேவியும் ராமா சீதா மனுந்திதான் ராவணனால ராமனுடைய மனைவி ஏமாற்றப்பட்டு தூக்கி போகப்பட்டாள். இந்த விஷயத்தையும் அவரே சொல்ற ராமாயணம் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த விஷயம் சீதா பிராட்டிக்கு தெரியும், இதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. அப்புறம் நடந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லி சொல்ற சுக்ரீவனோட சேர்ந்த சுக்ரீவனோட வாலிபதம் பண்ண இப்ப சுக்ரீவன் எல்லா திக்குலையும் அனுப்பி வச்சிருக்கான், அவளை தேடுறதுக்கோசரம் அனுப்பிச்சு வச்சான். இப்போ நான் வந்து ஹனுமான் பேரு இந்த இடத்துல தேடிந்த வந்திருக்கேன். ராகவசியாம் தேயமாசாதிதா மயா இப்ப நான் அவளை நான் பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் சீதா பிராட்டியேன்னு சொல்லிட்டு கம்முன்னு வாய்மூண்டு இருந்துட்டேறான். இது மொத்தத்தையும் கேட்டு இருக்காளாம், கேட்கச்சே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தார். விஸ்மயம் பரமங்கதா தன்னுடைய இது மொத்தத்தையும் சொல்லிட்டேன், யாரு என்னன்னு பாக்குறாளாம். இந்த பக்கம் திரும்பி பாக்குற அந்த பக்கம் திரும்பி பாக்குற எந்த பக்கம் தா தெரிய நிரீக்ஷமானா சமசிஞ்ச புத்திம் சதர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் பாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம் தா திரியகு ஊர்த்தம். இந்த பக்கம் அந்த பக்கம் மேல கீழே எல்லாம் அதஸ்தாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் மேலேயே பாக்குறாளாம். பிங்காதிபதேகே அமாத்யம் அமாத்யம் குரங்குகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற சுக்ரீவனுடைய அமாத்தியன் அவருடைய மந்திரியாக இருந்திருக்கிற ஹனுமார பார்த்தாராம். ஹனுமார் எப்படி இருக்காருன்னா சூரியமிவோதயஸ்தம் உதயஸ்தம் சூரியமான உதயமலையில இருந்திருக்கிற சூரியன் மாதிரி இவர் இருந்திருக்காரு. இதுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த ஒரு விசேஷங்கள்லாம் பார்க்கணும். தான்றவும் அந்த சீதா பிராட்டி பார்த்தா, இப்ப மாரீச்சன் ஏமாத்தி ராமனை அழிக்கும் போனதுக்கு பிறகு ராமனுக்கு என்ன நடந்ததுன்றது எதுவுமே தெரியாதவளாக இருந்திருக்கிற அந்த சீதா பிராட்டி அப்படின்னு அர்த்தம். சா அவள் எப்படின்னாக்க, ராவணனுடைய கைப்பட்டதுனால அன்னிலிருந்து கண்ணே அதாவது தூங்காதவளாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலை தனக்கு வந்துட்டே, தனக்கு நிலைக்கு வந்துட்டேன்னு நினைச்சின் இருக்கிறவள் அப்பேற்பட்ட சீதா பிராட்டி என்ன அர்த்தம் இருக்கு. ஊர்தம், இந்த கழுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி பாக்குறாளாம். எத்தனை நாளையா அவ கிழியே பார்த்துட்டு இருக்கா, சோகத்தினால சோகத்தோட இருக்கிறவா எப்பவும் கிழியேதான் பாத்துட்டு இருப்பா. இப்படி கிழியே பார்த்திருந்தவள் இப்ப இந்த கழுத்தை ரெண்டு பக்கமும் திருப்பி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்தாளாங்கோ. பிரியக்கு ஊர்தம், மேல பாக்குறாளாம். யார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவா, இந்திராணிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது, ராவணன் இடத்திலிருந்து இந்திராணிய விடுவிச்சு சசி வந்து மறுபடியும் தன்னுடைய கணவனை அடைந்தான், அந்த மாதிரி யாரான தேவதைகள் சொல்லிருப்பாளோ என்னமோன்னு நினைச்சுண்டு மேல பாக்குறாளாம். ஊர்த்வம் எழுந்த சப்தத்தை பாக்குற, இந்த சப்தத்தை பார்த்த உடனே ஆகாசத்துல சொல்ற வார்த்தை இதற்கு ரொம்ப ரொம்ப இது ரொம்ப இனிமையாக இருக்கிறதுனால, இது மரத்திலேருந்து வரக்கூடிய பழங்கள் மாதிரி இனிமையாக இருக்கிறதுனால, இதெல்லாம் பழம் மாதிரி இதெல்லாம் இருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. அதுக்கப்புறமா ததாபி அதஸ்தாது, அங்கிருந்து கீழே பாக்குறாளாம். தா பெரிய குத்தாத்து, கீழே பார்த்தா தன்னுடைய காலடியிலேருந்து யாராலாம் சொல்றாளான்னு பாக்குறாளாம். யாரு சொல்றதா தெரியல. இந்த இடத்துல பாக்கச்சே கீழே பாக்குறதுக்கு என்ன தாத்பரியம், அம்மாதான பூமி பிராட்டி, பூமி பிராட்டியினுடைய பெண்ணு தானே, அம்மா ஏதானா நல்ல வார்த்தை சொல்றாளோ என்னமோ தெரியலையேன்னு அந்த அதஸ்தாத்து கீழே குனிஞ்சி பாக்குறாளாம். தா தெரிய கூர்தாத்து நிரீட்சமானா தமச்சிஞ்ச புத்தி, நிரீட்சமானா எப்படி என்னதுன்னு தெரியலையே, எப்படி பாக்குறதுன்னு தெரியாத நிரீட்சமானா இந்த வர்த்தமானத்தினால ஒரு ஆதரத்தோட மறுபடியும் மேல பாக்குறாளாம். தம அசிந்திய புத்தி நிரீட்சமானா, அசிந்திய புத்தின்னு சொல்ற ஹனுமான் பார்க்கச்சேயே, பிரியத்தினுடைய பார்க்கச்சேயே அவர் எவ்வளவு சாமர்த்தியம் உடையவர்ன்றது தெரியலாம். அவரை பார்த்தாலாம் அசிந்திய புத்தி பார்த்தான். எப்படி பார்த்தான் என்ன, சுனுமாருக்கு இந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஏற்படுறதுனால நூறு யோஜனை தூரம் சமுத்திர தரணம் பண்ணி வந்தேற அந்த சிரமம் மொத்தம் போயிடுற மாதிரி அவளை பார்த்தாராம். அதுதான் அங்க விசேஷம். ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம், பிங்காதிபதே ரமாத்யம். அப்ப பிராட்டியினுடைய ஒரு பரிபூர்ணமான கட்டாட்சம், மகாலட்சுமி கட்டாட்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. பிங்காதிபதே ரமாத்யம், யாரு சாதாரண குரங்கில்ல, ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்திருக்கிறவன் இவன் என்று சொல்ற. ஆகையால இது பெருமாளுக்கும் இவனுடைய அதாவது இவரிடத்துல ஹனுமானிடத்துல விசுவாசப்பட்டு இவரிடத்துல கணையாழி கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, சுக்ரீவனையும் பெருமாளையும் சேர்த்து வச்சவர் ஹனுமன். இவர் கடகராக இருந்திருக்க, அதே மாதிரி சீதா பிராட்டியையும் ராமனையும் சேர்த்து வைக்க போறவர் இவர் தான்ற ஒரு எண்ணத்தோட பாக்குற. சூரியமிவோ உதயஸ்தம், உதயஸ்தம் சூரியமிவ பார்த்தான்னா, உதயாத்திரியில இருந்திருக்கிற சூரியன் மாதிரி பாக்குறாரு. லங்கையில ராவணன் இடத்துல பயந்துண்டு சூரியன், நீ இன்னைக்கு ரொம்ப தாபத்தை காண்பிக்க கூடாதுன்னாக்கா இன்னைக்கு தாபத்தை காண்பிக்க மாட்டான், இன்னைக்கு நீ அங்கேதான் இருக்கணும்னாக்கா அவன் வந்து அந்த பயந்துண்டு ராவணன் எப்படி கட்டளையிடுறானோ அப்படி இருந்துட்டு இருக்கும். ஆனா இவர் அப்படி இல்லையா, ராவணனுடைய நக்கையிலேயே இருந்து ராவணனுக்கு பயப்படாமல் உதயகிரியிலேயே இருந்திருக்கிற சூரியன் மாதிரி இவர் ஹனுமார் இருந்திருக்கே, அப்படிப்பட்ட ஹனுமார பார்த்தான்னு சொல்ற. சாத்திரிய கூர்த்தஞ்ச ததாஹ்யதஸ்தான் நிரீட்சமானா தமசிஞ்ச புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூர்யமிபோதயஸ்தம். அப்படி பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் சீதா பிராட்டிக்கு வந்தது. யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றாளே, யாரு என்ன சமாச்சாரம்னு தெரிஞ்சுட்டா. இப்போ சீதைக்கு பல விதமான ஒரு சந்தேகம் வந்தது. இது யாருன்னு தெரியலையே, இது வந்து பிங்கப்பிரவரம் மகார்கம் வாதாத்மஜம் புத்திமதாம் வரிஷ்டம்னு பார்த்தா, இது ஒரு கால் ராமனுடைய ஆளா இல்ல இவனுடைய ஆளா ராவணனுடைய ஆளா யாருன்னு தெரியல. என்ன ராமராமே திதுக்காத்தா லட்சுமணே திஜபாமினே ததாதா சீதா மந்த மந்த ஸ்வரா சதி சாதாத திருஷ்டா ஹரிவரம் விநீதவதுபாகதம். இப்படி இத்தனை யோசனை பண்ணிட்டே இருக்கச்சே ஹனுமார் கிடுகிடுன்னு இறங்கி வந்துட்டேன். இறங்கி வர்றதோட மாத்திரமில்ல, ரொம்ப வினீதராக ரொம்ப வணக்கத்தோட அப்படி வாய பத்திண்டு கைய கட்டிண்டு சீதா பிராட்டிக்கு எதிர வந்து நிக்கிறேன். மைதிலி சிந்தையாமாசுப்னோயமிதி பாமினி. இப்படி நல்ல வார்த்தை எல்லாம் சொல்றது, இது சொப்பனமா என்னன்னு தெரியலையே, இது நிஜமாவே நடக்கிறதா இல்ல சொப்பனமானு தன்னை கிள்ளி பாத்துக்கிறாளா. சொப்பனம்னாக்க என்ன ஆகும்னாக்க, சொப்னத்துல குரங்கு பார்த்தா ரொம்ப தப்பு, குரங்கு பார்த்தா விபரீதம் ஏற்படுமா, நல்லது ஏற்படாதோ. நிஜத்துல குரங்கு பார்த்தா பரவாயில்ல, கனவுல குரங்கு பார்க்க கூடாது. இது கனவா இருந்து இது குரங்கு வேற கனவுல வந்துடுச்சுனாக்கா ஏற்கனவே படுற அனர்த்தம் போறாத, இன்னும் என்னென்ன அனர்த்தம் வரப்போறதோன்னு அது வேற பயப்பும் பயமாயிட்டான் அவளுக்கு. சொப்னோமயம் விகிருதோஜா சாகாமுக சாஸ்திர கணையின் நிசித்தா. சொப்ன சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம், பட்சி சாஸ்திரம், இந்த கிளி ஜோசியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காள், அது ஒரு பிராமணிக்கமானது. அது பட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு, அதை கொண்டுதான் பண்றது. தேவாங்கு ஜோசியம்னு ஒண்ணு சொல்லுவா, தேவாங்குன்னு அது ஒரு ஜந்து, அது குரங்கு மாதிரியும் இருக்காது, இது அந்த ஒரு பார்த்தோம்னா ஒரு தனியா ஒரு இருக்கும் நரி மாதிரியும் இருக்காது, ஒண்ணு தேவாங்கு ஜோசியம்னு ஒண்ணு சொல்லுவான். அந்த ஜந்துவே இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. இது சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஜோசியம்ன்றது பிராமணிகமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல வரச்சே சொப்ன சாஸ்திர பிரகாரத்துக்கு குரங்கு கனவுல கண்டமனா விபரீதமா போறது. இப்ப நமக்கு என்ன அபராதம் நடக்க போறதோ தெரியலன்னா, ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாசா ப்ரவதி தமேவ. ராமா ராமா ராமான்னு ராமனையே எப்பவும் நினைச்சுண்டு அவனையே தன்னுடைய மனசாலையும் நினைச்சுட்டு இருக்கிறது, வாக்குனாலையும் அதையே சொல்லிட்டு இருக்கா. சசியானுரூபஞ்ச கதாம் ததர்த்தம் ஏவம் பிரபஸ்யாமி ததா ஸ்ருணோமி. அவனுக்கு அனுரூபமாக இருந்திருக்கிற ராமனுடைய சரித்திரத்தை கேட்கறனே இது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிறான். சரி, கடைசியில தீர்மானம் பண்ணிட்டான், இது பொய்யில்லாததாக இருக்கணும், சொப்னமா இருந்திருத்தோம்னா பெரிய அனர்த்தம் வந்துடும். இவன் சொப்னம் இல்லாத இருக்கிறதுக்கு இவன் சொல்றது நேரடியா இருக்கணும், இல்ல ராவணனுடைய ஆளா இல்லாத இருக்கணும், இவனோட பேசறதுக்கு முன்ன, இந்த குரங்கோட பேசறதுக்கு முன்ன இருக்கிற தேவதைகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவனோட பேசுவோன்ட்டு. நமோஸ்து வாசஸ்பதயே சவஜ்ரிணே ஸ்வயம் புவே தெய்வ ஹுதாசனாய அனேன சோக்தும் யஜிதம் மமாக்ரதஹ வனௌகசா தச்ச ததாஸ்து நன்யதா. இப்ப இது வரைக்கும் பேசினது இவன் எப்படி சொன்னானோ அதன் பிரகாரம் சத்தியமா இருக்கட்டும்னு சொல்லி சொல்ற. அவரும் ஹனுமானும் கிடுகிடுன்னு இறங்கி வர, திருமாத்தஸ்மாது வித்ரும பிரதிமானனா வினீத வேஷா கிருபணா பிரணிபத்யோபத்ருத்யசன். என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்றதுன்னு பார்க்கணும். அவதீரிய திருமாத்து மரத்திலிருந்து இறங்கி வரு, வித்ரும பிரதிமானனா பவழம் போல இருக்கக்கூடிய முகம், குரங்குக்கெல்லாம் முகம் வந்து சகப்பா இருக்குமா, அப்படி சகசவையல்னு இருந்துட்டு இருக்கான். வினீத வேஷகா ரொம்ப வினயத்தோட இருந்துட்டு இருக்கு. கிருபணகா சீதையினுடைய நிலைய பார்த்து ரொம்ப ரொம்ப தயனீயமான நிலைய பார்த்து தயையோட இருந்துட்டு இருக்கவ. பிரணிபத்திய உபசரித்திய யாரு இவள் யாரு சீதா பிராட்டின்றது சொல்றது. அகையில அவளை சேவிச்சு சொல்லி சொன்ன, அப்போ வரிசையா அவளை பார்த்து கேட்கிறார், இவர் தான் யார் பேசுறது, முன்ன ஹனுமார் பேசுறதா சீதா பிராட்டி பேசுறதா யார் பேசுறதுன்றது. இவர் ஏற்கனவே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க, நாம இப்படி எல்லாம் பேசணும், இவளோட பேசணும்ன்றது. சீதா பிராட்டிக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, திடீர்னு தானே பாக்குறார். இவருக்கு மரத்து மேல உட்காந்துட்டு உடனே அவளை பார்த்து இவர் முள்ள முள்ள பேச ஆரம்பிக்கிறாராம். அம்மா நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு, சந்திரனிடத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்ட ரோகிணி மாதிரி இருக்கிய, வசிஷ்டரண்டான கோச்சிண்டு வந்த அருந்ததியா நீ, இப்படி யாருன்னு தெரியல, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உனக்கு பர்த்தா இருக்கு, பர்த்தா யாரு, உனக்கு அண்ணந்தம்பி யாரானா இருந்துட்டு இருக்காளா, இப்படி எந்த நோக்கத்தை சேர்ந்தவள்னு தெரியலையே, நீ யாருமா இல்ல, ராமர் தேடின்னு இருக்கிற அந்த சீதையா நீ, ராவணேன ஜனஸ்தானாத் பலாத் பிரமதிதா யதி சீதா தமதி பத்ரம் தே சம்மா அம்மா கட்சுவ, அத நீ எனக்கு சொல்லுமா அப்படின்னா, அப்ப சொல்லச்சு அவ சொல்ற வார்த்தை இருக்கு, ஸ்னுஷாதசரசஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரணாசினஹ துஹிதா ஜனகஸ்யாஹம் வைதேகஸ்ய மகாத்மனஹ. எடுத்த உடனே அவ சொல்றா ஸ்னுஷா தசரதஸ்யன்னு, தசரத சக்கரவர்த்தியனுடைய மாட்டு பெண்ணு நானு, அப்புறம்தான் சொல்லிக்கிறா ஜனகருடைய பெண்ணு, அதுக்கப்புறம்தான் சொல்லிக்கிறா ராமனுடைய பாரியன்னு சொல்றது. அப்ப தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுல தாத்பரியம் என்னன்னா, பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னாக்கா பிறந்த வீட்டினுடைய பெருமையை காட்டிலும் புகுந்த வீட்டினுடைய பெருமையை தான் எப்பவும் சொல்லணும். இங்க போய் கல்யாணம் ஆன பிற்பாடு இது எல்லாருக்குமே ஒரு எரிச்சல் வரும், புக்காத்துக்கு போயிட்டு பிறந்தாத்து பெருமையெல்லாம் எப்ப பார்த்தாலும் பெருமை அடிச்சிருந்தாள்னாக்கா அவளுக்கு எரிச்சலா இருந்துட்டு இருக்கும், எந்த ஆத்துக்கு போயிருக்குமோ அவ பெருமையை தான் சொல்லணும். ஆகையால இவள் புகுந்த வீட்டுக்கு பெருமையா இருக்கிற தசரத சக்கரவர்த்தியை பத்தி சொல்ற, ஸ்னுஷா தசரத தியாகம்னா, இதுல இன்னொரு அர்த்தமும் இருந்துட்டு இருக்கு. தசரத சக்கரவர்த்தி போயிட்டே சொர்க்கத்துக்கு போயிட்டே தசரத சக்கரவர்த்தி கணக்கு இருந்தாருனாக்கா, அவர் மாட்டு பொண்ண ஒரு ராட்சசம் தூக்கியும் போய் அசோக வனத்துல அழுதுண்டு இருக்க மாதிரி ஒரு சன்னிவேசம், ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா? நடைபெறாது. என்னுடைய ஒரு அல்ப பாக்கியம், மந்த பாக்கியம், தசரத சக்கரவர்த்தி இப்ப இல்லாத போயிட்டே நான் ராட்சசனால தூக்கி வந்து இந்த அசோக வனத்துல உட்காந்து அழுதும் கிடக்குறேன் என்பதையும் தெரியப்படுத்துறதா இருந்துட்டு இருக்கிறது தான் இது. ஸ்னுஷா தசரசியாகும் சத்ரு சைன்ய பிரணாசினஹம் துஹிதா ஜனகஸ்யாஹம் வைதேகஸ்ய மகாத்மனஹம். இவட பத்தி சொல்லிட்டு வர இவ அவ மொத்தம் கதை மொத்தத்தையும் வரிசையா சொல்லிட்டு வர, ஏஷமே ஜீவிதஸ்யாந்த ராமோ யத்யபிஷிச்யதே, அந்த கைகேயி நடந்தது சொன்ன விஷயங்கள் அப்பெல்லாம் சொல்லச்சு, ராமன் எப்படிப்பட்டவன்றது சொல்றாரு. தாபுதுரு விதானோச்சனம் ஸ்ரீபான் அபிஷேகான் பரம்பிரியம் மனசா பூர்வ மாசாத்திய வாசா பிரதிகிரகீதவான் சத்யான் பிரதிகிரண்ணியாதே சத்யம் ப்ரூயான் நடான்றதம். ராமருடைய மனைவி நானு, ராமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனசா பூர்வ மாசாத்திய வாசா பிரதிகிரகீதவான், நீ காட்டுக்கு போனோம்னு சொன்ன உடனே அப்படியே மனப்பூர்வமா அதை ஒத்துட்டேன், ஒத்துண்டு அப்புறமா தான் சொல்ற வார்த்தை வருது. ஆகையால என்ன தகப்பனாருடைய கட்டளை எதுவோ அந்த கட்டளைய அப்படியே பின்பற்றுபவர் ராமர் என்று சொல்ற. தத்யான பிரதிகிரியார், அவர் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பேரே தவிர ஒத்தர்கிட்ட கையேந்தி நிக்க மாட்டேறவர். சத்தியம் ப்ரூயான் எல்லா சமயத்திலையும் சத்தியம், எப்பவும் சத்தியத்தை தான் அவர் பேசுவாரே தவிர ஒரு சமயத்துல கூட அன்றுத்தம் பொய்யே பேச மாட்டேர் என்று சொல்றாராம். அப்போ ஹனுமான் அவளிடத்துல சொல்ற, அகம் ராமஸ் சந்தேகா தேவிது தொத்வமாகதா வைதேகி குசலி ராமா தத்வாம் கோதலம் அப்ரவீத்து. இவ்வளவு நான் என்ன பண்ணிருந்தேன்றது தெரியல, இப்பதான் சொல்ற. நான் யார் தெரியுமா? ராமர் தான் என்ன அனுப்பிச்சிருக்கேர், தூத்தமா அனுப்பிச்சிருக்கேர்னா, நீ சீத்தைய பாத்தியானா போய் சொல்லு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேளுன்னு சொன்ன. எங்க இந்த அவர் சௌக்கியமா இருப்பா? இப்படியா அவர் கேள்வி கேட்கறது? ஏதோ சொல்லணும் இல்லையோ, அதுக்காக அவர் சொல்றேன். சத்வாம் தாசரதி ராமஹா தேவி கௌசலம் அப்ரவீதே, தாசரதியான ராமன் லக்ஷ்மணரும் உன்னை விசாரிச்சுதா சொல்ல சொன்னேன். ஒருத்தர் ஊருக்கு போய் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா அவ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாம சொல்றோம் இல்லையா, ஆத்துல இருக்கிறவா இவள், இவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையா கூட இருக்கும், இருந்தாலும் கூட பெரியவாளா இருக்கிறவா காமிச்சு கொடுக்க மாட்டா. ஆகையால என் பையன் விசாரிச்சேன்னு சொல்ல சொன்னா, ஆம்பியா விசாரிச்சான்னு சொல்ல சொன்னா, எல்லாரும் உன்னை விசாரிச்சேன்னு சொல்ல சொன்னான்னு சொல்றாள். அந்த மாதிரி ஹனுமார் சொல்றாரு, இது இப்ப வந்த வார்த்தை இல்லது. ஹனுமார் காலத்திலேயே சீதா பிராட்டி சொன்னாங்க, நீ சௌக்கியமா இருக்க என்ன ஒருத்தன் கேட்பார், அவ ஐயோ நீ கஷ்டப்படுறீன்னு அவர் சொல்லின்ற பேர் சத்தாங் கௌசலம் பிரவீசை அப்படின்னா. அதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, உன்னுடைய நன்மையே எப்பவும் எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும். நீ ராவணனுடைய அரண்மனையில சௌக்கியமா நல்லா சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கான்னு அப்படி அர்த்தம் இல்ல. அதுக்கு நீ எப்படி எப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்மளோட ராமனோட சேரணும்ன்றது, உனக்கு எது நன்மையோ அதையே எப்போ நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னோம். அப்போ சீதா இந்த ஹனுமானுடைய வார்த்தையை கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்றாளாம், எத்தனையோ கஷ்டம் மனுஷாளுக்கு வரும், இந்த கஷ்டம் வர சமயத்துல பொறுமை இல்லாத நாம கணக்கு பிராணனை விட்டுட்டோம்னாக்க, இந்த கஷ்டம் தாண்டின உண்ட உடனே நமக்கு நிறைய நல்லதெல்லாம் கிடைக்கும், அந்த நல்லது மொத்தத்தையும் இழந்துருவோம் தான். ஆகையால ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு இது வாக்கியம், இது தர்ம தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த மாதிரி சொல்லிருக்கிற வாக்கியம் இருந்துட்டு இருக்க என் விஷயத்துல சத்தியமாக ஆயிடுச்சு. நான் 10 மாசமா இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த கஷ்டத்தை பார்த்து நான் பிராணனை என்னைக்கோ விட்டுறது இருந்தாலும் விட்டுருக்கலாம். நித்திய நித்தியம் இந்த ராட்சசிகளுடைய ஹிம்சையும் ராவணனுடைய ஹிம்சையும் பொறுக்க முடியாத இருந்துட்டு இருக்கச்சே. ஐயோ நம்ம பொறுமையா இருப்போம், ஒருமையா இருப்போம், ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும், ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும்னு நான் நினைச்சிட்டு நான் இருந்துச்சே. இப்ப இன்னைக்கு எனக்கு நல்லது நடந்திருக்கு. கல்யாணி பத காபேயம் லௌகிகி பிரதிபாதி மாம் ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷ சதாதபி யதி ராமஸ்ய தூதஸ்வம் ஆகதோ பத்ரமஸ்துதே பிரச்சாமி த்வாம் ஹரிஸ்ரேஷ்ட பிரியா ராமகதா ஹி மே. அப்பா ஹனுமான், நீ தான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கேன்னு சொன்னேனாக்கா ரொம்ப சந்தோஷம்ப்பா, பத்ரமஸ்துதே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆனா ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, ராமன் என்ன பண்ணாரு, என்ன சமாச்சாரம் என்று சொல்லுது அவர் விஷயத்தை. ஏன்னா அன்னைக்கு மாரீச்சன் மாயா மிருகமாக போன பிற்பாடு ராமருக்கு என்ன ஆனாருன்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆகையால நீ சொல்லணும் என்று கேட்கிறேன். எத்யகம் வீரம் ராகவும் சகலட்சணம் பசேயும் நாமசீதேயும் ஸ்வப்னோபி மம மாஸ்தரி அப்படின்னு இப்ப சொல்லச்சே அவர் வரிசையா சொல்லிட்டு வர்ற, இது சொப்னத்துல இல்ல நிஜமாக தான் பாக்குறேன். ஆதித்ய ராமர் எப்பேற்பட்டவன்றத வரிசையா சொல்ற, ஆதித்ய இவ தேஜஸ்வி லோகாந்த சசி யதா ராஜா சர்வசலோகஸ்ய தேவோ வைஸ்ரவணோ யதா பாஹுச்சாயாம் அவஷ்டத்தாயஸ்ய லோகோ மகாத்மனஹ அபக்ரம்யாஸ்ரமவதான மிருகரூபேண ராகவம். ராஜா வானர முக்கியானாம் சத்வாங் கௌசலம் அப்ரமீதி. இது வரைக்கும் ராமர் எப்பேற்பட்டவர்ன்றது ராமரை பத்தி சொல்ற, ஆதித்யேவ தேஜஸ்வி லோககாந்தா சசியதா, சூரியன் மாதிரி தேஜஸோட கூட இருந்திருக்கார், அதான் சந்திரன் மாதிரி எல்லோருக்கும் சந்தோஷத்த உடையவர்னு எல்லாம் சொல்லிட்டு சுக்ரீவனோட சக்கியம் வந்ததையும் சொல்லி சொல்ற. ராஜா மாணர முக்கியானாம் சத்வான் கௌசலம் அப்ரமீதே. லக்ஷ்மண இவர் எங்க ராஜாவாக இருந்திருக்கிற ராஜான்னாக்க வானரங்களுக்கு ராஜா சுக்ரீவன், இவாள்லாம் உன்னையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்க, அதோட மாத்திரமில்ல அவளும் உன்னை விசாரிச்சான்னு சொல்ல சொல்ல சொன்னா. நித்தியம் ஸ்மரதே ராமஹா சசுக்ரீவஹா சலக்ஷ்மணஹா, இவாளோட கூட எல்லாரும் வந்து உன்னையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கா, எப்படி சீதா பிராட்டியே அழைச்சிட்டு வருது, எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாராம். இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது, சுக்ரீவன் குரங்கா போயிட்டு ராமர் மனுஷனா போயிட்டு வானரானான் வானரனுக்களுக்கும் நரானான் கதமாசி சமாகமஹா, இவா ரெண்டு பேருக்கும் சேர்க்கைன்றது எப்படி வந்தது என்று கேட்கிறான். அதுக்கு அந்த விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொல்லி இந்த பிரகாரத்தினால இவா ரெண்டு பேருக்கும் சைக்கம் சக்கம்ன்றது வந்தது, வானரானாம் நரானான் சக்கியம் வந்தது. இப்ப சீதை இடத்துல சொல்லச்சே, அப்போ ஹனுமான் நிதானமா கணையாழி குர்த்தம் சிரிக்கிறோம் இல்லையோ, ராமர் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருந்திருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்திருக்க, அதை கொடுக்கிற அந்த அடையாளத்தை கொண்டு கொடுக்கிறான். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தேவதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யங்குளியகம். இதோ பாரு, ராமநாமாங்கிதமாக இருக்கு, ராமனுடைய திருநாமத்தை போட்டதாக இருந்திருக்கிற இந்த கணையாழி இதை பாருங்க. பிரத்யயார்த்தம் தவானீதம் தேனதத்தம் மகாத்மனா. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. பிரத்யயார்த்தம் தவானீதம், தவ பிரத்யயார்த்தம், உனக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நான் இந்த ராமனுடைய கணையாழிய நான் கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணு, நான் கொண்டு வரல, தேனதத்தம் ராமரை கொடுத்தேன், அவருக்கே என்ன தோணைத்தோ தெரியல, நான் தான் உன்னை பார்த்து கண்டுபிடிப்பேன்னு அவர் தெரிஞ்சுட்டு இருக்கே. நீ பார்த்தியானாக்க என்னிடத்துல இருந்து நீ வந்திருக்கேன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும்னு இந்த கணையாழிய கொடுத்து அனுப்பிச்சே. தேனதத்தம் மகாத்மனா, மகாத்மனா தேனதத்தம். என்ன, இத்தனை பக்கத்துல நாலு பக்கத்துல மீதி மூணு பக்கத்துல போயிருக்காள், அவள்டெல்லாம் யாருண்டையும் கொடுக்காத என்னண்ட மாத்திரம்தான் இந்த கணையாழிய கொடுத்திருக்கேன். அவர் மகாத்மாவாக இருக்கிறதுனால ஹனுமாரால தான் சீதா பிராட்டிய கண்டுபிடிக்க முடியும்ன்றது அவருக்கு தெரியும். அந்த எண்ணத்தினால அவர்கிட்ட கொடுத்திருக்கேன், அதை கொடுத்ததை உன்னிடத்துல சமாஸ்ரி பத்ரம் தேன துக்க பலாஹியதி. இப்படி அவர் நீ அதுக்காக உனக்கு நல்லது உண்டாகட்டும், நீ ஆசுவாசப்படுத்திக்கொன்னு இத சமர்ப்பிக்கிறேரா. கோச்சித் கல்யாண மித்ரஸ்ய மித்ரைஸ்யாபி புரஸ்கிருதஹ கோச்சிதாசாஸ்தி தேவானாம் ப்ரசாதம் பார்த்திவாத்மஜஹ கோச்சித் புருடகாரஞ்ச தெய்வஞ்ச ப்ரதிபத்யதே கச்சின்ன விகத ஸ்நேஹ விவாசான் மயிராகமஹ. இப்ப அவளுக்கு ஒரு தீர்மானம் வந்துட்டு, ஹனுமார் ராமனிடத்திலிருந்தே வந்தவர்னு சொல்லிட்டு ராமர் எப்படி இருக்கேன்றதுக்காக கேட்கிறான். நான் போன பிற்பாடு ராம எந்த நிலையில இருந்துருக்கே, என்னையே நினைச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுருக்கேரா, இல்ல என்ன பராக்கிரமம் அவிஜ்ஞாய மத்தகாசம் விசேஷதா திஷ்யா சகுசலி ராமா தர்மாத்மா சத்யசங்கரா. ராமர் எப்படி இருந்திருக்கே, லக்ஷ்மணர் என்ன இருந்திருக்கே என்று இதெல்லாம் வருத்தையா சொல்ற. கொச்சின் மித்ராணி லபதே அமித்ரை சாப்பியபிகம்யதே. நண்பர்களோடெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கேரா, நண்பர்கள் எல்லாம் அவர் புது புது நண்பர்கள்லாம் அவளுக்கு வந்து சேர்றாளா. குவச்சித் கல்யாண மித்ரஸ்ய மித்ரைஸ்யாபி புரஸ்கிருதஹ கச்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜஹ. தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி அது மூலமா இவருக்கு அனுகிரகம் தான் வருதா, இவர் என்னதான் பண்ணிருக்கேர், எப்படி இருக்கேன்னு கேக்குற. அதுக்கு ஹனுமார் பதில் சொல்லி சொல்ற. ஹனுமார் சொல்ற, உன்னையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கேன்னு சொல்ற. வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தம் அஸ்நாதி பஞ்சமம். ராமர் ராஜாவா இல்ல, நமாம்சம் ராகவோ புங்கே நஜைபம் மதுசேவதே. க்ஷத்ரியனாக இருந்தாலும் கூட மாம்சபக்ஷணம் பண்றதில்ல ராமன், உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால. எவ்வளவோ சுவாதுவான மது தேன் எல்லாம் இருந்தா கூட அதையும் அவர் இனிப்பான வஸ்து எதையுமே சாப்பிடறதில்ல. அவர் என்ன பண்றாருன்னு, வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தம் அஸ்நாதி பஞ்சமம். வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவா அவளுக்கு கிடைக்கிற ஆகாரத்தை அஞ்சா பிரிக்கணும். ஒன்னு தேவதைகளுக்கு, ரெண்டாவது பித்ருக்களுக்கு, மூணாவது அதிதிகள் யாரானா வந்தா அவளுக்காக எடுத்து வைக்கணும், நாலாவது பிராணிகளுக்கு, அது போக அஞ்சாவது பாகம் தான் இவா சாப்பிடணும். ராமர் அப்படிதான் சாப்பிட்டு, தனக்கு கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை அஞ்சுல ஒரு பங்கு சாப்பிட்டு அவர் உன்னையே நினைச்சிட்டு இருந்திருக்க. அனித்ர சததம் ராம சுப்தோபி சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதே. சததம் அனித்ரா, எப்பவும் தூக்கமே கிடையாது. அதே சமயத்துல அப்படி தூங்கினேர்னா கூட சீதா சீதான்னு சொல்லிண்டே, இந்த வார்த்தையை சொல்லிண்டே அவர் ஏந்திருக்கிறேன்னு சொல்றாராம். இத கேட்ட உடனே சீதா சொல்றா, அமிர்தம் விஷ சம்பிரக்தம் ஸ்வயா வானர பாஷிதம் எச்ச நான் யமனா ராமோ எச்ச சோக பராயணா. நீ சொன்ன வார்த்தை அமிர்தம் மாதிரி இருந்துருக்கு, அதே சமயத்துல விஷத்தோட சேர்ந்து இருக்கிற அமிர்தம் மாதிரி இருந்திருக்குன்னா எந்த விதத்துல அமிர்தமாக இருக்கு, எந்த விதத்துல விஷமாக இருக்குன்னாக்க, சீதா பிராட்டி தன்னையே சீதா பிராட்டியே ராமன் நினைச்சுட்டு இருக்கேர், எப்பவும் அவர் தூங்குறது கூட கிடையாது, தூங்கினாலும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன்ற சொல்ற வார்த்தை இருக்க, இது அமிர்தம் மாதிரி இருந்திருக்கு. சோகபராயணகா, சீதா பிராட்டியினாலுடைய பிரிவினால மிகவும் வருத்தமுடையவராக கொண்டு சாரம் கூட சரியா சாப்பிடாத இருந்திருக்கேன்னு சொல்றது இருக்க, அது விஷம் மாதிரி இருந்திருக்கு. ஆகையால என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவர் ரொம்ப, நீ சொன்னது ரெண்டு விதமாவும் எனக்கு இருக்குன்னா, சரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னிடத்துல ராமன் இடத்துல நான் போகும்படியான அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நீ ஏற்பாடு பண்ணுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அதுக்கு ஹனுமார் சொல்றாரு ஒரே வார்த்தை, ஹனுமான் தோனோத்தம், அது ஒரே சின்ன விஷயம் தான். அஸ்மாத் துக்காது உபாரோக மம புருஷம் அனிந்திதே வாந்த புருஷகதாங் கிருத்வா சந்தரிஷா அமிசாகரம் சக்திரஸ்திஹிமே ஓடும் லங்காம் அபிசராவணாம். என் முதுகுல ஏறிப்போம், ஒரே கணத்துல நான் கொண்டு போய் அங்க விட்டுறேன், எனக்கு பெரிய சக்தி இருக்கு, இந்த லங்கை ராவணனோடு இருக்கிற லங்கையே தூக்கி போற அளவு எனக்கு சக்தி இருக்கு, நீ ஒரே ஒரு ஸ்திரீ ஒரு பெண்ணு தானே, உன்ன தூக்க முடியாது போயிடுமோன்னு நான் தூக்கி போய் ஒண்ணு கொடுத்துடுறேன், ஒரே நிமிஷம் கொண்டு போய் விட்டுறேன் நானு ராவணத்தை கொண்டு வந்துடுறேன். இதுக்கு வேற மைதிலி துஹரி சிரேஷ்டா ஸ்ருத்வா வசனம் அத்தம் ஹர்ஷ விஸ்மித சர்வாங்கி ஹனுமந்த மகாப்ரவீத்து. இந்த குரங்கு பேசின பேச்ச கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இது சின்ன பசங்கள்லாம் ஆத்துல இருக்கச்சு என்ன பண்ணும்னாக்க, ஏதாவது ஒரு பெரிய சங்கடமா இருந்ததுனாக்க, அப்ப நான் போய் அதை முடிச்சு கொடுத்துறேன்ப்பா அந்த மாதிரி சொல்லும் பசங்க சொல்லும். அதுக்கு சொல்லத்தையே அந்த உற்சாகத்தை பார்த்த உடனே அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரி குழந்தை நான் போய் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றது என்ன சொல்லிட்டு, அதுக்கு சாத்தியமாகுமா ஆகாதான்றதெல்லாம் பத்தி நினைக்காத சொல்ற வார்த்தை. இங்க எதிர தம்மா துண்டு இருந்துட்டு இருக்கிற குரங்கு என் முதுகுல இருக்கோ நான் கொண்டு போய் விட்டுறேன் உன்னு சொல்றோம். இந்த குரங்கு மாதிரி 10 மடங்கு பெரியவளா இவள் இருந்துட்டு இருக்கா சீதா பிரா, இதனுடைய உற்சாகத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். ஹர்ஷம் விஸ்மயம் ஆச்சரியம் வருது, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமா, இந்த குரங்குக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணமான்னு ஹனுமந்த மதா பிரமித்து ஹனுமான பார்த்து சொன்னாலாம், ஹனுமந்தோர மத்வானம் கதம் மாம் நேதுமிச்சதி ததேவ கலுதே மன்னே கபித்தும் ஹரியோதபா. அப்பா ஹனுமான், உன் பேர் ஹனுமான் எல்லாம் சொன்னியோ இல்லையோ, ஹனுமான் உன் குரங்கு புத்தியை காமிச்சுட்டேன்னு சிரிச்சுண்டே சொல்றாளாம். நீ இவ்வளவு உண்டு இருக்க, உன் முதுகுல நான் எப்படிப்பா ஏறிக்க முடியும், அப்படி ஏறிட்டு போனா கூட எங்கேருந்து போக முடியும்னு கேக்குறானா. சிந்தையாமாச லக்ஷ்மிவான் நவம் பரிபவம் கிருதம், இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நமக்கு நேர்ந்தெடுத்தேன்னு ஹனுமார் வெக்கப்பட்டார். இவ்வளவு தூரம் மீதி பேரெல்லாம் சாத்தியமாகாத முடியாததாக இருந்திருக்கிற 100 யோஜன தூரத்தை ஒரு இடத்துலயும் தங்காமல் ஒரே தாண்டுல தாண்டி வந்திருக்கிற நம்மளை பார்த்து, அப்பா நீ குரங்கா சொல்றியே என்ன போய் எப்படி தூக்கி போவேன்னு கேட்டாளேன்னு அவருக்கு நவம் பரிபவம் கிருதம் நமே ஜானாது சத்துவம் வா பிரபாவம் வா சிதேக்ஷணா. இவளுக்கு என்னுடைய உண்மையான சுவாவம் தெரியாது, சத்துவம் வான்றது அவளுடைய சொரூபம் உண்மை, ஹனுமானுடைய உண்மையான சொரூபம், நான் இப்ப குறுக்கின் இருக்கேன் என்னுடைய சரீரத்தைன்றது அவர் தெரியாது பாவம், இல்ல சுவாவம் எனக்கு உண்டான குணமாவது பிரபாவமாவது தெரியுமானா ஒண்ணும் தெரியாது, ஆகையில இவளுக்கு நான் காண்பிக்கிறேன்னு தரிசையாமாச சீதாயாக ஸ்வரூபம் அறிமர்தனாம். திடீர்னு பார்த்தோம்னா பெரிய ஹனுமாரா ஆயிட்டேரா, இங்க தம்மா துண்டு ஹனுமாரா இருந்தவ. ஹரி பர்வத சங்காசகா தாமிரவக்ரோ மகாபலஹா. பார்த்த உடனே இப்ப சொல்ற, சரி இப்ப ஒண்ணு நம்பர பார்த்தோம் தான், அயுக்தம் துகபி சிரேஷ்ட மயா கந்தும் தயா தாம் வாய்வே என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணு. இப்பவும் நீ அந்த குரங்கு புத்தி விடாத காண்பிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, நீ இவ்வளவு பிரிவுனா இருக்க, உன் முதுகுல எங்கயோ ஒரு இடத்துல நான் ஒட்டிட்டு நான் வரேன்னே வச்சுக்கோ, வந்தா நீ வாயுவேகம் மனோவேகமா அங்கேருந்து இந்த 100 யோஜனை தாக்கறத தாண்ட, எங்கேயான கை விட்டு போச்சுன்னா கீழே விழுந்துட்டோம்னா சமுத்திரத்துல விழுந்து போயிடுவேன், நீ அவ்வளவு வேகம் போறவனுக்கு அவ்வளவு பெரிய சரீரத்துல தம்மா துண்டு நான் இருந்துட்டு இருக்கிறது உனக்கு விழுறதும் தெரியாது இருக்கிறதும் தெரியாது, நீ அப்படி போயிட்டு இருக்க போற. சமுதிரத்துல விழுந்துட்டா எந்த காரியத்துக்காக நீ வந்தியோ மொத்தம் கெட்டு போயிட போறது. இல்ல நீ போறேன்னுட்டு ராட்சசன் எல்லாம் பார்த்துட்டு சண்டை போட வந்தான்னாக்கா ராட்சசனோட சண்டை போட்டுருக்கச்சே என்ன கீழ விட்டுட்டேன்னா நான் கீழ வந்துட்டேன்னா மறுபடியும் அவாப்ப பிடியில விழுந்துருவான், எனக்கு என்ன அனுப்பம் வரும்ன்றது சொல்ல தெரியாது. இதெல்லாம் யோசனை பண்ணாத உன் முதுகில ஏறிடுவான்னு சொல்றிய, இது எந்த விதத்துல நியாயம் இதுவும் தெரியல என்ன அவர் சொல்றாளாம். இதெல்லாம் கூட காரணம் இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுன்னு சொல்லுறான். மனசார பிறருடைய பரபுருஷனுடைய சரீரத்தை தொடுவதற்கு எனக்கு எண்ணம் கிடையாது. அன்னைக்கு ராவணன் தூக்கி வந்தானே, அப்ப என்ன பண்ண, உன்னை தொட்டுதானே தூக்கி வந்தேன். நான் விரும்பி நடந்ததில்லை, என்னுடைய நிலையில இல்லாமல் இருக்கச்சே அவன் தூக்கி வந்தான், அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது, அது சாஸ்திரத்துல தப்பில்லை. மமிதோ கிரகச்சே தத்தஸ்ய சதுசம் பவேத்து எதி ராமஹா தசக்ரீவ மிகாத்வா. இதெல்லாத்த காட்டிலும் ராமர் கணக்கு இந்த ராவணனை வதம் பண்ணி அழைச்சு போனேர்னாக்க அது அவருக்கு விசேஷமே தவிர தப்ப சதசம் பவேது. ஒரு குரங்கு கொண்டு வந்து விட்டுருத்து இக்ஷாந்து ராஜாவுடைய மனைவிய என்று உலகம் பழிக்கும் உன் பின்னாடி நான் வந்தேன்னாக்க ஆகையால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வரைச்சே சரி நான் போய் ராமரிடத்துல சொல்லி மாதாதோத்தன் நிதி விஷய இந்த ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன், அதுக்குள்ள நீ ராமர் ஆயத்தம் வந்து ராவண வதம் பண்ணி என்ன ஆயத்தம் போறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நானு இவர் கேக்குறேன் எதனா ஒரு அடையாளம் கொடுக்கணுமே, நான் உன்னை பார்த்துட்டு வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளம் விடுமே, நான் வந்து கணையாழி கொடுத்த மாதிரி நீ ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு சொன்ன அவ கொடுக்குறான். அது தன்னுடைய சூடாமணியை கொடுக்கிற சூடாமணியை கொடுத்து இதுதான் பிரதிபிஞ்சான அடையாளம், இத பாக்கச்சே ராமனுக்கு மூணு பேருடைய ஞாபகம் வரும், தசரத சக்கரவர்த்தியினுடைய ஞாபகம் வரும், என்னுடைய ஞாபகம் வரும், ஜனக மகாராஜாவுடைய ஞாபகம் வரும். இதம் சிரேஷ்டம் அபிஜானம் ப்ரூஜாஸ்தம் மம பிரியம். இது காட்டில இதெல்லாம் காட்டில இன்னொரு ஒரு அடையாளம் நான் சொல்றேன், எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரமே அந்தரங்கமா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னாலே இந்த அடையாளத்தை நீ போய் சொல்லு என்று சொல்ற. என்ன அடையாளம்னாக்க காக்காசுரனுடைய பரிபவம், அதாவது காக்காசுரன் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட விஷயம், அப்ப பிரம்மாஸ்திரத்தை பெருமாள் பிரயோகம் பண்ணது, இதெல்லாம் சொல்லி சொல்ற. தப்பு பண்ணவாளுடைய பிழைகள் எல்லாமே தப்பெல்லாம் பொறுக்கிறவள் மகாலட்சுமி, அவளிடத்திலேயே தப்பு பண்ணவன் அவன், அவன்னு சொல்லச்சே சகா அந்த காக்காசுரன் என்று சொல்றாரு. பகவதபச்சாரத்தை வேணுமானாலும் பெருமாள் க்ஷமிச்சுப்பே, பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவனாக்கா பெருமாள் ஒரு காலத்திலையும், பாகவதாபச்சாரத்தப்பட்டவனாக்கா ஒரு காலத்திலையும் பெருமாள் க்ஷமிக்க மாட்டேன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சும் மகாலட்சுமியின் இடத்துல அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் சகா அந்த நரகாசுரன். அவன் ஆர்திராபராதியாக இருந்திருக்கிறவன் அவன், சகா லோகத்துக்கெல்லாம் பந்துவாகவும் பிதாவாகவும் இருந்திருக்கிற பெருமாள் பெருமாளை கைவிட்டபடியாக இருந்திருக்கிறவன் அவன் சகா என்று. பித்ராஜ பரித்யக்தா, பித்ராஜ பரித்யக்தா சுரைஷ்ட சமஹர்ஷிபி. இப்ப காக்காசுரனுக்கு நெடுந்தேர்ந்த கதை, இந்த கதையை விஸ்தாரம் நான் பண்ணல, இந்த ஸ்லோகார்த்தங்களை மாத்திரம் சில இடங்கள்ல பாக்குறேன். அப்போ அங்கேருந்து போறான் காக்காசுரன். எல்லாருக்கும் ஒரு சிரமம் வந்ததுன்னா அப்பா வந்ததானே மின்ன சொல்லுவோம். அதனால நேர இந்திரன் இடத்துல போய் சொல்றான், சஹா அப்படின்னு. ஏற்கனவே தேவதையாக இந்திரனுடைய பிள்ளை தேவதையா இருந்தவன் எப்போ சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டானோ அடுத்த கணத்துல அசுரனா மாறிட்டான். சஹா பித்ராச்ச பரித்யக்தா, தகப்பனாரால பரித்யக்தா விடப்பட்டவராக இருந்திருக்கார். ஏன் தகப்பனார் யாரு, பித்ரான்னா யாருன்னு, பிதா யாரு, இந்திரன். ஏன் விட்டுட்டான் அவாவா பையன், அவ அப்பா ரட்சணம் தானே பண்ணுவா, இவனை விட்டுட்டான்னா இந்திரனுக்கு நன்னா தெரியும். இந்திரோ மகேந்திர சுரணாயகோவாத்ராமவத்யம், ராமன் கணக்கு ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தாக்கா இந்திரோ மகேந்திர சுரணாயகோவான், இந்திரன் மகேந்திரன் தேவதைகளுக்கெல்லாம் நாயகன்னு சொல்லப்பட்டவனா இருக்கிறவன் வந்தான்னாலும் கூட பிராத்தும் நசக்தாக அவனை ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லிருக்க. நான் இந்திரன் இப்ப ராமனுடைய திருஷ்டியில இவன் அபச்சாரப்பட்டான், அபச்சாரப்பட்டதுனால பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ணிட்டே கொல்லணும் தீர்மானம் பண்ணிட்டே தன்னால ஒன்னும் முடியாது. ஆகையால இவனை உபகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. தபித்ராஜ பரித்யக்தம், சரி இவனுடைய தப்பு காரியம் பண்ணினது இருக்க, நல்ல காரியம் பண்ணிருந்தா அப்பா வந்து அவனுக்கு எப்படியோ ஒரு துணை போய் ஒரு ரக்ஷணம் பண்றதுக்கு பார்ப்பான். இவன் பண்ணதே தப்புன்றதுனால லோகஹிதபரனாக இருந்திருக்கிற பெருமாளுக்கே அபச்சாரம் பண்ணினான்னாக்க இவன் நம்ம ரட்சணம் பண்றது நமக்கு சொரூபம் இல்லைன்னு அவன் விட்டான். பித்ராச்ச பரித்ரக்தஹ. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, சீதா மகாலட்சுமி பிரட்டைஸ்வரியனாக போயிட்டான், துர்வாசனுடைய சாபத்தினால லக்ஷ்மியே இல்லாதவனாக போயிட்டான். அப்பேற்பட்டவனுக்கு அமிர்தமதனம் பண்ணி அந்த தேவ சோபைய லக்ஷ்மி கொடுத்தா அவளிடத்திலேயே போய் அபச்சாரப்பட்டான்னாக்கா இவனை ரக்ஷணம் பண்றதுன்றது தனக்கு இழுக்குன்றதுக்காக பித்ராஜ பரித்யக்தான். லோகத்துக்கெல்லாம் மாதாவாகவும் பிதாவாகவும் இருந்திருக்கிறவர் எம்பெருமான் அவரிடத்துல போய் இவன் அபச்சாரப்பட்டதுனால நான் வேண்டாம், நான்லாம் ஔபாதிகமான பிதா தான், நான் என்ன பண்ண முடியும், அவரே உன்னை ரட்சணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும், வேண்டாம் போன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரா. சபித்ராஜ பரித்யக்தா பித்ராச்சான்னு சொல்லிருக்க, அந்த சான்றதுனால என்னன்னா பிதா மாத்திரம் இல்ல அம்மாவும் கை விட்டுட்டான்னு அர்த்தம். அனுக்கு உட்டானுக்க சமுச்சயம்னு சொல்லுவார். இது சொன்னது சொல்லாததெல்லாம் சேர்த்துக்கிறானா, அவள் ஏன் விட்டுட்டான் அப்படின்னா லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் யோகக்ஷேமம் பண்றவள், அததான் கொடுக்கிறவளாக இருந்திருக்கிறவள் சீதாயா. அவளிடத்த போய் அபச்சாரப்பட்டாள்னாக்கா பெண்ணா பிறந்தவா, யாரும் இவன் பட்ட இவன் பண்ணின தப்ப யாரும் ஏத்துக்க மாட்டா, ஆகையால இவனை நாம ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பரித்யக்தா, பரித்யக்தான்னா ஒட்டுமொத்தமா விட்டுடான்னு அர்த்தம். சாதாரணமா புத்திபூர்வமா தெரியாத உடல நிஜமாவே இனிமே வராத என்கிட்ட வராதேன்னு சொல்லி விட்டானோ, ஆகையால இவனை மாத்திரம் இல்ல நீ உன்னை சேர்ந்தவா, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பசங்க யாரும் என்கிட்ட வராதுன்னு சொல்லி மொத்த பேரையும் வாசல்ல வரவிட்டாத பண்ணிட்டாளா அம்மா அப்பா ரெண்டு பேரும். சபித்ராஜ பரித்யக்தா சர்வைஷ பரமரிஷிபி, சர்வைஷ அப்படின்னு எல்லா தேவதைகளும் துறைஷ்ட சர்வை, தேவதைகளாவது யாரானாங்க இவனை காப்பாத்துறானான்னா ஒத்தும் பண்ண மாட்டேன்ட்டாலும், தேவதைகள்லாம் சஜாத்தியம் இவாளுடைய ஜாத்தி தானே இருந்துருக்கான்னா கூட அவளும் பண்ண மாட்டேன்னா. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அஸ்திபிபதி தேவாச்ச ஜாதரோஷத்த சஞ்சயுக்கேன், ராமன் யுத்தத்துல கணக்கு கோபத்தோட இருந்துட்டாருனாக்கா இது வேடிக்கை பாக்குற தேவதைகளுக்கு எல்லாம் கூட பயமா இருந்துருக்குமா. அப்ப ராமரே இவரை நலிய முற்பட்டு அழைப்பு வச்சிருந்தாக்க இவங்கிட்ட நம்ம போக முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. சுரைஷ்டான்னு சொல்லி இங்க ஒரு சக்காரம் இருந்தது போனா போயிட்டு போறது, இது ஜாத்தியமாக இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் சரி நாங்க ஒன்னு காப்பாத்துறோம்ட்டு பட்சிகள்லாம் வருமான்னு கேட்டா பட்சிகள்லாம் கூட வரமாட்டேன். பட்சிணோபி பிரயாச்சந்தே சர்வபூதானுகம்பினம், பட்சிகள்லாம் கூட எல்லா பூதங்களுக்கும் அனுகம்பிக்க இருக்கிற ராமனிடத்திலேயே மனசை வச்சு இருக்கு. அந்த பட்சிகளுக்கெல்லாம் கூட இவன் பண்ண அபச்சாரம் ஏற்புடையதாக இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த பட்சிக்கு சகாயம் பண்ணுவானா பட்சிராஜனாக இருந்திருக்கிற கருத்மானுக்கு கோபம் வந்துடும். அப்ப கருத்மானிடத்தினுடைய கோபத்தை யாரும் விரும்பல, அதனால பட்சிகள் எல்லாமும் சேர்ந்து அப்ப நான் யாரும் ஒன்னும் ரட்சம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானா. இவ எல்லாரும் விஷ்ணு பதத்தை அடைவதற்காக தான் தெரியக்காக போயிட்டு இருக்கா. அந்த பெருமாள் திருவடியிலேயே அபராதம் பண்ணிருக்கான், அவனிடத்துல போய் அந்த பட்சிய போய் எப்படி ரட்சணம் பண்றதுன்றதுக்கு ஒருத்தர் பாருங்க. சபித்ராஜ பரித்யக்தா சர்வேஷ சமஹர்ஷிபி மகர்ஷிபிஹி பரித்யக்தான்னு அடுத்தது சொல்ற சுரேஷ சமஹர்ஷிபி. மகர்ஷிகள்லாம் ரொம்ப ரொம்ப காருண்யம் உடையவர்கள். சுனசேப விருத்தாந்தத்துல பார்த்தோம்னா தெரியும், விஸ்வாமித்திரர் எங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருக்க வைப்பான், ராஜா வந்து அயற்றும் போற தன்னுடைய அசுமேதையாகவும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குழந்தை நரமேதம் பண்ணி அவனை எப்படியான வேற அந்த யாகத்தை தீர்மானம் பண்ணணும், யாகத்தை முடிச்சு வைக்கணும்ன்றதுக்காக. அப்ப ஜேஷ்டபுத்திரனு அப்பா கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தரிடத்துல மூணு பசங்க இருக்கிறவாழ்கிட்ட போய் யாச்சிக்கிறாரு ஒரு குழந்தைய கொடுன்னு. அம்மா சொல்றா எனக்கு கடகோட்டி பையன் ரொம்ப செல்லம், அவனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்பா சொல்றேன் ஜேஷ்டம்னா இருக்கிறவன் எனக்கு ரொம்ப செல்லம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் ரெண்டு பேரும் இப்படி சொல்லி ஆகி போச்சுன்னா கடைசியில நடுவில் இருக்கவன் தான் சுனசேபம். சுனசேபம் இவன் சொல்றதுக்கே கேட்டுட்டே இல்ல, நான் வரேன் எப்படி இருந்தாலும் என்னதான் கொடுத்துட போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு ராஜாவோட. அப்போ விஸ்வாமித்திரர் வழியில பாக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, என்ன நீ தான் ரட்சணம் பண்ணுன்னா. தன்னுடைய தபஸ் மொத்தம் செலவழித்து அந்த அவனை ரட்சணம் பண்ணேன். அந்த மாதிரி இந்த இடத்துல மகர்ஷிகள் இடத்துல போய் சரணாகிதி பண்ணாக்க, மகர்ஷிகள்லாம் தன்னை ரட்சணம் பண்ணுவாளோன்னு மகர்ஷிகள் இடத்துல போனா மகர்ஷிகளும் கைவிட்டாளோ. ஏன்னா கையே கைவிட்டாள்னாக்கா ரெண்டு விஷயம், ராமர் ஒத்தரை ரட்சணம் பண்ண அதாவது ஒத்தரை வதம் பண்ணோம்னு சொல்லிட்டு ரட்சணா குதஸ்யா தொய்ஜாத ரோஷே பயம் குதஸ்யா தொய் சாணுகம்பேன்னு சொல்ற சுவாமி தேசிகன் அட்டபுஜாஷ்டகத்துல. ஒத்தரை வதம் பண்றதுன்னு பெருமாள் ராமன் தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க நம்மளால ஆறுது ஒன்னும் கிடையாது. ஒண்ணு நாமெல்லாம் இவனை ரட்சணம் பண்ணாத போயிட்டான்னாக்க வேற அவ மகர்ஷிகளுக்கு தெரியும் இவனுக்கு வேற வழி இல்லாத ராமன் திருவடியிலேயே போய் விழுவான். விழுந்தாருன்னா அப்ப இவனுக்கு உண்மையான ரட்சணம் கிடைக்கும், ஆகையால இப்ப நாம ரட்சணம் பண்ணுவானு அவள்லாம் தெரிந்து கொண்டானா. யோ விஷ்ணு சதம் வேஷ்டி தம் வித்யா அந்தரேதம் அந்தரேதம்னு சொல்ற பெருமாளை யார் துவேஷிக்கிறாளோ அவளோட சங்கமே வச்சுக்கூடாது. அவன் சண்டாளனுக்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டு வந்திருக்கான், இவனோட சங்காத்தமே கூடாதுன்ட்டு யாருமே வைக்கல. ஸ்ரீலோகான் சம்பரிக்ரம்ய கீழே மேல பூமியில அந்தரிக்ஷத்துல சொர்க்கலோகத்துல ஸ்ரீலோகான் சம்பரிக்ரம்யன்னு சொல்லுச்சு. பூமியில இருந்துருக்கிற மகர்ஷிகளிடத்துலாம் போய் பிரார்த்தனை பண்றான், மகர்ஷிகள்லாம் அப்பா ஒண்ணு ஒண்ணும் நான் பண்ண முடியாது எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவ சொல்லிட்டா. அந்தரிக்ஷத்துல இருக்கக்கூடிய சஜாத்தியமான பட்சிகள் எதனா பண்ணுமான்னு அதுவும் பண்ண மாட்டேன்னு எடுத்து. கடைசியில் இருக்கிறது யாரு, தேவதைகள். தேவதைகள் இருக்கிறதுல அப்பாவே விட்டுட்டா, மீதி மொத்த தேவதைகளும் விட்டுட்டா. ஸ்ரீலோகான் சம்பரிக்ரம் தமேவ சரணங்கதான், அப்படி தமேவ சரணங்கதான்னு சொல்லிருக்கிறது அவனையே சரணமாக்குன. எதிவா ராவண ஸ்வயம்னு ராவணனே வந்தா கூட சரணாகதனாக ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனை எப்பவும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்ன பெருமாள் இருக்காரு, அவனையே சரணமாக அடித்து நடந்தாள் என்று சொல்றார். சமேவ பெருமாள் ஒத்தனை கணக்கு ரட்சணம் பண்றதுன்னு ஒத்துட்டேர்னாக்க தாமரையாள் சிதகுரை கேளும் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்று செய்தார். மகாலட்சுமியே போய் சொன்னா கூட நீ ரட்சணம் பண்றேன்னு சொன்னே இவன் அயோக்கியன் திட்டான், இவன் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு சொன்னா கூட அவ்வார்த்தை கூட அப்புறம் கேட்க மாட்டேறாம். அப்பேற்பட்ட ராமனை சமேவ சரணங்கதான் அவனை சரணமாக அடைந்தான்னு இந்த இடத்த சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. இத மகர்ஷி வால்மீகி அத்தியாச்சரியமா சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தினால. த்ரீலோகான் சம்பரிக்ரம் இந்த கதைய போய் சொல்லு அவர்கிட்ட. மத்கிருத்தை காக்க மாத்திரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரித்தம் கஸ்மாத்யோ மகாரத் மா ஆஹரது தொத்தகா க்ஷமசே தம் மகிபதே அப்ப எனக்காக ஒரு சின்ன காக்கா காக்கா என்னிடத்துல அபச்சாரப்பட்டதுன்றதுக்காக அதுக்கு பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணையே ராமா, இன்னைக்கு நான் ராவணனுடைய சிறையில நான் இருந்துட்டு இருக்கேன், அசோக வனத்துல இருந்துட்டு இருக்கேன், என்ன நீ பார்க்க மாட்டேன்றியே என்ன சொன்ன? மமைவ துஷ்கிருதங்கிஞ்சிதே மகதஸ்தின சம்சய சமர்த்தா வபிதோ அன்யன்மாம் நாவேட்கதே பரந்தபோ. இப்படி நீ என்ன பார்க்காத, இந்த துர்தசையில நான் இருக்கிறத நீ பார்க்காத போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசனை பண்ணி பாக்குறேன். இது உனக்கு தெரியாததெல்லாம் ஒரு காரணமா இருக்கு தெரியல, என்னுடைய பாபம். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா, கொஞ்சமா நஞ்சமா நான் பாபம் பண்ணிருக்கேன், நான் எவ்வளோ பாபம் பண்ணிருக்கேன், அதனாலதான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். உங்க ரெண்டு பேர் கண்ணிலையும் படாத போனத்துக்கு காரணம் என்னுடைய பாபம்தான் என்ன சொன்ன? கஷ்டப்பட்டு சொல்றா சீதா பிராட்டி. இது மொத்தத்தையும் ஹனுமான் கேக்குறே. இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷாமி சோபனே. இவ்வளவு நாள் அவளிடத்துல போய் என்ன சொல்றது? இவ்வளோ கஷ்டம் கஷ்டம் தானே, கஷ்டப்பட்டு இருக்கிறது, நீ ஒன்னும் கஷ்டம் இதெல்லாம் ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு போய் உன்னை சொல்ல முடியுமா? நான் கஷ்டம் தானே, நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவுத வந்து இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷதி சோபனே தாவோ ருஷோயாக்ரோராஜபுத்ரோமாபலோ இலங்கை வாழாளாக செய்துன்னு சொல்ற மாதிரி லோகான் பத்மீகரிஷ்யதா, இலங்கையே பத்மையாக ஆக்கிடுவா. ஆகையால நீ விசாரப்படாத, இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா மணிந்திருஷ்டாத்து ராமோவி திரையாணாம் சம்ஸ்மரிஷதி வீரோ ஜனன்யா மமச ராஜ்யோ தசரபத்துக. இந்த சூடாமணியை உனக்கு கொடுக்குறம்மா, நீ எடுத்துட்டு போ. நீ எடுத்துட்டு போய் இது பார்த்தமானாலே ராமருக்கு மூணு பேர் விஷயத்துல ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ற. நீ எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு குரங்க பார்த்து பிரார்த்திக்கிறா சீதா பிராட்டி. அங்க குரங்க ராஜா ராஜான்னு சொல்றே சுக்ரீவன் ராமர், இங்க ஹனுமாரை பார்த்து அவ பிரார்த்திக்கிற பண்றா. அஸ்மாத் துக்காம்புதம் ரோதாதே தும் சமாதாது மருகதி ஜீவந்தீம் மாம் யதா ராமஹ சம்பாவயதி கேத்துவாம் தத்வயா ஹனுமன் வாச்சம் வாஜா தர்மம வாப்னுஹி. ஒரு வாக் சகாயம் பண்ண போறோம், எங்க ராமனிடத்துல போய் ராமலட்சுமணனிடத்துல போய் லங்கையில இவ இருக்கா அப்படின்ற சமாச்சாரத்தை சொல்லிட்டேனா போறோம். இந்த வாக் சகாயம் பண்ணிட்டேனாக்க ஜீவந்தீம் மாம் யதா ராமஹ சம்பாவயதி கீர்த்திமான், நான் உயிரோடு இருக்க செய்ய என்னை ராமன் அடையும்படியான ஒரு நிலை எப்படி வருதோ அப்படி நீ பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லு, இந்த வாக் சகாயத்தை பண்ணு என்று அவளிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். ஹனுமாரிடத்துல போய் வாசா தர்மமவா புனிகி, ஹனுமாரும் சிரசஞ்சலி மனதாய வாக்கியமோத்தரம் பிரவேதி க்ஷிப்ரவேஷ்யதி காகுஸ்தா ஹரியக்ஷ பிரவரேருதா. அப்படியே தலைமையில கை வச்சுட்டு கை கூப்பிட்டு சொல்றேரா சீதா பிராட்டி. இடத்துல அம்மா நீ என்னிடத்துல போய் இப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட, நான் கட்டாயம் போய் அதை சொல்ல போறேன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நீ தைரியமா இரு, க்ஷிப்ரமேஷ்யதி சீக்கிரமே வந்துட போற. யாரு கோட்டி கோட்டியாக இருக்கக்கூடிய வானரங்கள் கரடி இதெல்லாம் எல்லா சைன்யத்தோட வரப்போறேன்னு அர்த்தம். இவர் ராஜா ராமர் போய் அங்க பரதநாட்டியத்துல இருக்கக்கூடிய சைன்யத்தெல்லாம் ஆயிச்சண்டெல்லாம் வரப்போறது இல்ல, நாங்களே போறோம்ன்றதுக்கு அர்த்தம் இது. க்ஷிப்ரமேஷ்யதி வந்து ராவண வதம் பண்ணி உன்னை ஆயிச்சண்ட போக போறேன், அதையில நீ விசாரமே படாதேன்னு ஹனுமார் சொல்ற. ருதமாதேவி சோகேன மாபூத்தே மனோபயம் சதீவ பத்ரா சக்ரேன சங்கமேஷதி சோபனே. அழறாள் சீதா பிராட்டி, ராமன் நினைச்சிருந்து அழறான், இது சொல்லச்செல்லாம் அழறான். இந்த அழகத்தை பார்த்த உடனே ஹனுமருக்கு அழகு வந்துடுறதா, அத அப்படியே இந்த பிரத்யக்ஷமா கொண்டு வரு வால்மீகி. ருதமாதேவி அம்மா நீ அழாதமா, இந்த பசங்க சொல்ற மாதிரி வார்த்தைய சொல்றாங்க. ருதமா தேவி சோகேன மா பூத்தே மனசோ பயம் தே மனசா பயம் பாம்பூத்தே. மா சீதா பிரட்டி நீ பயப்படவே பயப்படாத, உன்னுடைய பர்த்தா எப்பேற்பட்டவர் சசீவ பத்ராத கிரேண சங்கமேஷ்ய திசோபனே. இந்திராணி இந்திரனோட சேர்ந்த மாதிரி நீ ராமனோட சேர போற, மாறுதா நீ அழாதம்மா, நீ இன்னுமே அழக்கூடாதுன்னு ஹனுமான் சொல்றான். அப்படியே கேட்டான், ஏ ஹனுமான் சொல்றேன்றதெல்லாம் இருக்கட்டும், இது பிரத்யக்ஷ ஹசிதம் பாஷிதம் செய்வான்னு சொல்லி வால்மீகிக்கு இது மொத்தம் பிரத்யக்ஷமாச்சு. நேரம் பாக்குற இந்த நேரம் பாக்குறவாளால தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமே தவிர கேட்கிறவாளால இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இது ரொம்ப ஒரு சிரமத்துல சிரமமான ஒரு தசை இருந்ததுன்னாக்க, அந்த சிரம தசையில பெரியவா அழுதாள்னாக்க, சின்ன பசங்க என்ன பண்ணும்னாக்க, அந்த அம்மாவை கட்டிண்டு அம்மா நீ அழாதையன் அழாதையன்னு சொல்லும், கண்ணுல ஜலம் வந்ததுன்னாக்க அதை தொடச்சு விடும். அந்த மாதிரி ஹனுமான் இந்த இடத்துல சீதா பிராட்டின்னு சொல்றன்றத தெரிவிக்கிறார். அவ கண்ணெல்லாம் தொடச்சுட்டு மறுபடியும் ஹனுமான் சொல்லி சொல்ற, சரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, பரவாயில்ல நீ இப்ப இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதே ராமர் வந்துட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு ஒரு அடையாளம் சொல்றேன், அந்த அடையாளத்தையும் சொல்லுவேன். சித்திரக்கூட்டத்துல இருக்கச்சே ஒரு வாட்டி வேர்வையினால என் நெத்தியில திலக்கம் அழிஞ்சு போச்சு. அந்த திலக்கம் அழிஞ்ச உடனே ராமர் என்ன பண்ணாரா, அங்க ஒரு கல்லெல்லாம் இருக்கும், சில கல்லெல்லாம் கலர் கலரா கல் இருக்கும், அந்த தேச்சமானாக்கா அதுவே ஒரு இதுவா வரும், மஞ்சளா வரும், சேப்பா வரும், அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த கல்லால எடுத்து அதை தேய்ச்சி எனக்கு திலக்கம் அழகா திலக்கம் இட்டு விட்டு அது அதையும் ஞாபகப்படுத்து என்று அந்தரங்கமான விஷயத்த சொல்லு. தயா பிரணட்டே திலகே தம்கில ஸ்மர்த்து மர்ஹசி, இப்ப அவனை தான் நாம நினைக்கணும்னு சொல்லி சொல்ற. சீதா பிராட்டியிட விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து ஹனுமான் கிளம்புற, கிளம்பினா அந்த அசோகவனத்துல இருக்கிற மரங்களை இது பண்றது வதம் பண்றது இது எல்லா விஷயம் மீறி பஞ்ச அதாவது மந்திரிமார்கள் சொல்றது சேனாபதிகள் பஞ்ச சேனாபதி ராவணனுடைய குமாரன் அக்ஷனை வதம் பண்றது, இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ஹனுமார அழைச்சும் போறேன், இது விஷயம் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராவணனுடைய சபைக்கு போறேன், சபையில போன உடனே ராவணன் கேக்குறான் யார் நின்னு கேக்குறான். சம்சமீட்ச மகாசத்துவம் சத்வவான் ஹரிசத்தமஹாம் துராத்மா பிருச்சதாமேஷ குதஸ்கிம் வாஸ்ய காரணம் வனபங்கே ச கோஸ்யார்த்தா ராட்சசானாம் ச தர்ஜனே. ராவணனை பொறுத்த வரைக்கும் இவர் துராத்மா தான், இவன் துராத்மாவா இருக்க இந்த குரங்கு வந்து தொலைஞ்சிருக்குதே, இது எங்கேருந்து வந்திருக்கு யாரு என்னன்னு சொல்லி கேளு சொல்லி கேட்க. என்ன தூதுவனோட ராஜா நேர பேசக்கூடாது, அது புரோட்டோகால், அது ராஜாவோட தான் ராஜா பேசலாமே தவிர தூதுவனோட எல்லாம் பேசக்கூடாது. அங்க இருக்கிற மந்திரிமாரை விட்டு கேக்குறாருமேஷன் குபேரம்சாளா இந்திரன் அம்சாளா மகாவிஷ்ணு அனுப்பிச்ச அம்சாளா யார் இவன் கேளு, இந்த குரங்கை யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லு. அதுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறான், அப்ரவீன்னாஸ்மி சக்கரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச தனதேன நமே சக்ஷம் விஷ்ணுனா நாஸ்மி ஜோதா ஜாதிரே மம த்வேஷா வானரோகமிஹாகதா. இது அவ அனுப்பிச்ச ஆடு வானர வேஷம் போட்டுட்டு வந்திருக்குதா, நிஜமாவே இவன் வானரம் தானா யாருன்னு தெரியலையே அப்படின்னா, அதுக்கு திருச்சிண்டே பதில் சொல்றா, எனக்கு இந்திரனை தெரியாது, குபேரனை தெரியாது, யமனை தெரியாது, வருணனை தெரியாது, யாரையும் தெரியாது, நான் ஜாத்தியா குரங்குதான், நான் வந்து குரங்கு வேஷம்லாம் போட்டு வரல, நிஜமாவே நான் குரங்குதான், ஜாத்தி ரேமத்வேஷா வானரோகமியா கதா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் யாருன்னா தூதோகம் ராமகாரியன் ஆகதோஸ்மி தூதோகம் சுக்ரீவச ராஜாவனுடைய தூதனாக நான் வந்திருக்கேன், ராமகாரியத்துக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வர. அப்போ சில வார்த்தைகளை ராமனை பத்தி எல்லாம் சொல்லி எப்பேற்பட்டவர் ராமர் அவரிடத்துல போய் நீ அபச்சாரப்பட்டேன்னு சொல்லி உபதேசம் பண்ற ஹனுமார் ராவணனுக்கு. ராவணனுக்கு உபதேசம் பண்ணாத கேக்குறானா, இருந்தாலும் அவருடைய உபதேசம் நான் சொல்றேன் ஒண்ணு கேளுப்பா, உனக்கு நல்லதான் நான் சொல்றேன் அப்படின்னா, சத்தியம் ராட்சத ராஜேந்திர குருஷ வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷத நான் ஒரு வார்த்தை சொல்றேன், சத்தியம் சொல்றேன். நான் சத்ரு பட்சத்தில இருந்து உனக்கு எதிரியாக இருக்கிறவனாக இருந்தாலும் கூட, எதிரியினுடைய படையிலிருந்து நான் வந்தாலும் கூட உனக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், நல்லத்த நான் சொல்றேன், அத கேளு என்று சொல்ற. சத்தியம் ராட்சச ராஜேந்திர சத்தியம், உனக்கு மாத்திரம் இல்ல, என் வார்த்தையில எப்பவுமே பொய் வராது. ஏன் பொய் வராதுன்னாக்க, நான் ராமனுடைய தூதனாக போயிட்டதுனால ராமர் எப்பவும் அன்று தன் நோக்க பூர்வம் நான் ஒரு சமயத்திலையும் பொய் சொன்னதில்லை, நான் இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன்னு பிரதிஜை பண்ணவர் ராமர். அவருடைய தூதுவனாக வந்திருக்கிறவன் நான் பொய் சொல்லுவனாப்பா, நான் சத்தியத்தை சொல்றேன் நீ கேளு. சத்தியம் ராட்சச ராஜேந்திர ராட்சச ராஜேந்திர, இப்ப உண்மையான வார்த்தைய நான் சொல்ல போறேன், இதை நீ கொஞ்சம் கேளு. இந்த ஐஸ்வர்யெல்லாம் எப்படி வந்திருக்குன்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ராஜேந்திரான்னு சொல்லி சொல்லு, இந்திர சப்தத்தினால ஐஸ்வர்யத்தை சொல்றது, இது பரமேஸ்வரியன்றதுனால சொல்றது. இந்த ஐஸ்வர்யம் உனக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யம் அல்பமான ஐஸ்வர்யம், இந்த போய் பெருசா நினைச்சிட்டு இருந்துருக்கியே, இது மொத்தம் பழா போயிடும்ன்றதுக்காக சொல்றேன். ராட்சச ராஜேந்திரன், ராட்சச ராஜாக்கள்லாம் தான் உன் காலில் விழலாமே தவிர, எல்லாரும் ராட்சச ராஜாக்கள் மாத்திரம் உன் காலில் விழும்படியாக அவ்வளவு பெருமை படைத்தவனாக இருந்திருக்கிறவனே என்று அர்த்தம். அவனையும் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி வார்த்தையை சொல்ற. நான் சொல்லிட்டு, நான் ஒரு குரங்குதான், குரந்தா இருந்தாலும் கூட சத்தியம் குருஷ்வ, நான் சொல்றத கேளு, நான் சொல்ற பிரகாரம் நீ நடந்துக்கோ. இது குரங்கு சொல்றது இதுவும் வார்த்தையை போய் கேட்கணுமான்னு நினைச்சுக்காத, நானும் நல்லத்தை தான் நான் உனக்கு சொல்றேன் நீ கேளுன்னு சொல்லி சொல்றாராம். வச்சனம், வச்சனம்ன்றது நான் சொல்ற வார்த்தை மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தைய கேட்டு அதன் பிரகாரம் செயல்ல பண்ணு அப்படின்னு. சத்தியம் ராட்சசாதேந்திர சிருணுஷ்வ வச்சனம் மம, மம வச்சனம் சிருணு, என்னுடைய வச்சனத்தை சொல்லு கேளு. நான் சாதாரண பட்சம் ஒண்ணு இல்ல, நான் இந்திர வியாக்கரணம் எல்லாம் சூரியனிடத்திலேயே வாசிச்சவன் நானு, வியாக்கரணம் எல்லாம் படிச்சவன் நானு, என்னுடைய வச்சனத்தை நீ தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ற வார்த்தைய நீ கேட்காத போயிட்டுமானா உனக்கு பிராணஹானி ஏற்பட்டுடும், ஆகையால என்னிடத்துல நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. நான் சூரியனுடைய சிஷ்யனாக இருந்திருக்கிறவன் நானு, சூரியனிடத்திலிருந்து சிக்ஷை பெற்றவனாக இருக்கிற எம் வார்த்தைய நீ கேளுன்னு சொல்ற. இதுக்கெல்லாம் உன் வார்த்தைய கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா, நான் ராமதாசனாக போயிட்டு அப்படின்னால எப்பவும் போய் சொல்ல மாட்டேன், ராமர் போய் சொல்ல மாட்டேன், ஆகையில நானும் போய் சொல்ல மாட்டேன். ராமதாசஸ்ய ரோம் லோகத்துக்கெல்லாம் ரமயதி சந்தோஷத்தை உண்டு பண்ணுவராக இருந்திருக்கிறவர் ராம, நான் உனக்கும் அவருடைய தாசனாக இருக்கிறவன், யாருக்கும் வெறுப்பு உண்டு பண்ண மாட்டேன், உனக்கும் சந்தோஷத்தை தான் உண்டு பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். ராமதாசிய, அப்ப நீயே போய் ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணா உன்னையும் ஏத்துப்பான், ஆகையில நான் அவனிடத்துல நான் சொல்றேன் நானு. இன்னொன்னு, ராமதாசிய பரானுக்கு உபதேசம் பண்ணி ஆச்சாரிய பதத்தை நிர்வகிக்கிறேன் நானே இப்போ இந்த இடத்துல, ஆகையால எம் வார்த்தைய நீ கொஞ்சம் கேளுன்னு சொல்ற. தூதஸ்ய, தூதனாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். தூதனாகவன் என்ன சொல்லுவான்னாக்க, யார் சுவாமியோ அவனுடைய நினைவு அப்படியே எதிர இருப்பாளுக்கு சொல்லுவான். இப்படி வந்தையானாக்கா உனக்கு நல்லது, இல்லைன்னா அனர்த்தம் வரும்ன்றத வியக்தமா சொல்லுவான். அந்த மாதிரி நான் உனக்கு வியக்தமாக நான் சொல்றேன் நானு, குட்டில புத்தி இல்லாத நான் சொல்றேன் நானு, ஆகையால நீ சொல்லு. ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதான், வானரஸ்ய விசேஷத்தான்னு சொன்ன. இது குரங்குக்கு, குரங்குன்றதுனால இது நினைச்சுக்காத, அந்த குரங்கு கையில பழத்தை கொடுத்தமானா கூட அது அது கொடுத்தாங்க கூட அது என்ன பண்ணும்னாக்கா, அது இன்னொரு குரங்கு அதை பிடிங்கும் போயிடும். அந்த மாதிரி இல்லது, நான் எப்பேற்பட்டவன்னாக்க மீதி பேர் மீதி குரங்கு மாதிரி இல்லை, நான் விசேஷமானவன் நானு. யார் பயப்படுறாளோ, ஒரு காலத்திலயும் பயப்படுறவாள குரங்கு அடிக்காது. நீ என்னிடத்துல பயப்பட்டேனா கூட உன்னை நான் அடிக்க மாட்டேன், உனக்கு ஹித்தத்தை தான் நான் சொல்லுவேன் நானு, என் வார்த்தையை நீ கேளுன்னு. சத்தியம் ராட்சத ராஜேந்திர சிருணுஷ்வ வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா, இப்படி சொல்ல. எதையும் அவன் கேட்கல, எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்கான். பிரம்மா சுவயம் பொண்ணு எல்லாரும் எப்பேற்பட்டவா வந்தாலும் ராமனுடைய பராக்கிரமத்துக்கு எதிராக நிக்க முடியாது. உனக்கு நல்லதான் நான் சொல்றேன், நானு ராமனிடத்துல எதிரி பகச்சிக்காத, சீதா பிராட்டியை கொடுத்துருன்னு சொல்லி எவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை கேட்கல. அவனுக்கு கோபம் வந்துட்டு இது வதம் பண்ணணும்டா விபீஷணரப்ப சொல்றேன், தூத வதம் கூடாது உனக்கு இருக்குன்னு. குரங்குக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது வால் தான். அப்பீனாங்கிலாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் ததசிதான் சீக்கிரம் தேனதக்தேன கச்சதும். இது குரங்கு வால்ல நெருப்பு வச்சு கொடுத்தாக்கா அது போய்ச்சா போய்கிட்டும் போனா போட்டோம் எப்படி போறதோ அது சொல்லிடுது சொல்லிட்டு அதை துணியை கட்டி வாழெல்லாம் இது பண்ணிட்டா. அதனால லங்கையில மொத்தம் அது வீடு வீடா மொத்த வீடு கொடுத்து தள்ளிட்ட. சீதாயா சாரசம் தேன தேஜசா ரகவஸ்திதா பிதுஷ்ட மமசங்கேன நமாம் தகதி பாவகா. அனுமார் பாக்குறேன் இது இவ்வளவு கொளுத்தினா கூட இவ்வளவு தூரம் எகிரி எகிரி நெருப்புக்குள்ளேயே பூந்து பூந்து போயிட்டு இருக்கோம், அப்ப கூட ஒண்ணு கூட சுழுங்கியே தெரியலையே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமாச்சாரத்தை சொல்லிட்டா சீதா பிராட்டின் போய் சொல்லிச்சு உன்னோட ஒரு சேத்து சக்கத்த வேண்டும் முகத்தோட ஒரு குரங்கு பேசிந்த அந்த குரங்கனுடைய வால்ல நெருப்பு வச்சு வீதி வீதியா அதை இழுத்தும் போறா என்ன சீதா பிராட்டின் சொன்ன உடனே. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபா யதி வா லோக பத்னி தேக பத்னி சுந்திதோ பவானுமதா. ராவணனை சுட்டெரிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லச்சே அத பிரயோகம் பண்ணல தன்னுடைய. அது ஏன்னா அசந்தை சாத்து ராமசேனு ராமனிடத்துல இருந்து அதுக்கு கட்டளை வரல, உன்னை நீயே ரட்சிச்சுக்கோன்னு ராமர் சொல்லல. ஆகையில நான் எவ்வளவு கஷ்டமானாலும் இந்த கஷ்டத்தை நான் பட்டுக்கிறேன், உன்னை நான் சுட்டெரிக்கலன்னு சொன்னதோ ஹனுமனுக்கு மாத்திரம் தன்னுடைய தபஸ் மொத்தத்தையும் செலவு பண்ணி ஹனுமான ரட்சணம் பண்றான். இது என்ன எந்த விதத்துல இது நியாயம்னா, தன்னை காட்டிலும் இப்ப தன்னை ரட்சிக்கிறதா தான் அதாகும் ராவணனை பத்மமா ஆக்கினாள்னாக்கா, தன்னை காட்டிலும் தன்னை சேர்ந்தவர்கள் இடத்துல பிரீத்தி அதிகமா சீதா பிராட்டிக்கு, அதுக்காக மொத்த தபஸையும் செலவு பண்றானா. யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதிவா லோக பத்னி ஸ்வம் சீதோ பவ ஹனுமதஹ. அக்னி பகவான பார்த்து பிரார்த்திக்கிற, நாம் இத்தனை நாள் வரைக்கும் பதிவிரத்தையாக இருந்தது, பதி சுஸ்ரூஷ பண்ணது, நான் வந்து நல்ல ஒரு சாரித்திரத்தோட திகழ்ந்தது, இதெல்லாம் சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க சீதோ பவ ஹனுமதஹ யதிவா பாக்யசேஷோ மே சீதோ பவ ஹனுமதஹ. நான் ஏதனா கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் பண்ணிருந்தேன்னாக்க, அந்த புண்ணியம் பாக்கி இருந்ததுன்னாக்க சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி சொல்றார். இப்படி சீதா பிராட்டி தன்னை சேர்ந்தவன்றதுக்காக எதை வேணா பண்ணுவான்னு தன்னையும் தழைச்சிருந்து தன்னைக்கு கூட பண்ணிக்காத ஒரு காரியங்களை தன்னை சேர்ந்தவனுக்காக பண்றான்றத தெரியப்படுகிறார். இது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப கென்னுகள் அவசிஷ்டம் மீதி என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பாக்குறேன். நம்ம குரங்கு புத்தியை நாம காமிச்சிட்டோமேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறேன். கோபம் வந்துருக்கோம்னா கிருத்தோகன்யா பாப்பம், ஒருத்தன் கோபம் அப்படியே வால்மீகி அப்படியே சொல்ற, கிருத்தா பாபம் ந குறியாது கக்ருத்தோகன்யா குரு நபி. கோபம் வந்துருத்தோம்னா என்ன பாப்பம் தான் பண்ண மாட்டான். கோபம் வந்துருத்தோம்னாக்க ஆச்சாரியனே இருந்தா கூட அவரையே கூட கொண்டுடுவான். கிருத்த புருஷையா வாச்சா நரஹா சாது நதிச்சி பேசு. கோபம் வந்துருத்தோம்னா சாதுக்கள் நல்லவா கெட்டவானே பார்க்க மாட்டான். எல்லாரிடத்துலயும் தன்னுடைய வார்த்தைகளாலேயே சுட்டு பொசிக்கிடுவான். அகல் வாச்சியா வாச்சியம் பிரகுபிதா, இதுதான் சொல்லணும் இது சொல்லக்கூடாதுன்றதே இல்லாது. இப்படிப்பட்ட ஒரே நானும் இப்படி பண்ணிட்டேன்னு இப்ப சீதா பிராட்டியே இல்லாது போயிட்டாள்னா என்ன பண்றது என்று சொல்றானா. அப்போ வழியில சில வார்த்தைகள்லாம் கேட்கிற, ஐயோ நகரம் மொத்தம் எரிஞ்சு போச்சு ஆனா அசோகவனம் மாத்திரம் எரியலன்னு சொன்ன உடனே மறுபடியும் சீதா பிராட்டியை போய் பார்த்து சேவிச்சு அவளிடத்துல ஒரு விடை பெற்று கொண்டு வரே அனுமான் வரதை பார்த்த உடனே இவர் வரதுலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருடைய பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய கர்ஜனையோட வர்றதுனால காரிய சித்தி ஆகிதான் இவர் வரான்றத தெரிஞ்சிருக்கிறார். மீதி அங்க இருக்கிறவா மொத்த பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆமா அனுமாரியே பார்த்துட்டு இருக்கவளாம் இன்னண்ட கரையில இருந்துட்டு இருக்கிறவாள்லாம். மயை வணிகத்தாலங்கா தக்தா பஸ்மி கிருதா புரி. இப்போ அங்கிருந்து அங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் அவளுக்கு விடாத சொல்றேன். இங்கிருந்து கிளம்பினத்துல இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த பிரதோஷ காலத்துல லங்காபுரத்துல நடந்தது, ராவணனுடைய அந்தப்புறத்துல போனது, சீதையை பார்த்தது, சீதையை மொத்த பேரும் மிரட்டினது, திருஜட்டை சொன்னது, திருஜட்டைக்கு திருஜட்ட சரணாகிதி பண்ணது, அவளுக்கு சீதா பிராட்டி சொன்ன வார்த்தை, சீதா பிராட்டி மீதி அந்த கணையாழி கொடுத்தது, இந்த மாதிரி மொத்த விஷயத்தையும் அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்தான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் விசாரப்பட ஆரம்பிச்சுட்டான். சரி, இவ்வளவு தூரம் சீத்தையை பார்த்தாச்சு, சீத்தையை அழைச்சும் போய் ராமனிடத்துல கொண்டு போக கூடாத வெறும போக முடியுமா, நாம எல்லாம் போய் மறுபடியும் போய் வேணா சீத்தையை போய் அழைச்சு வந்துடலாமா, ராவணனோட கண்டு போட்டுன்னு எல்லாம் இவெல்லாம் முடிவாங்க. அப்ப ஜாம்பவான் சொல்றேன், நடந்தது நடந்த பிரகாரம் சொல்லுவோம், ராமன் போய் அழைச்சம் போறதுதான் அதுக்கு தகுந்ததாக இருக்கும்னு. வழியில வந்து மதுவனத்தெல்லாம் தாண்டி போன விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப சமாச்சாரம் சொல்றதுதான் பாக்கணும். அமிரோபமும் ஆகன்யவசனம் ராம ஹர்ஷமாப சலக்ஷ்மண திருஷ்டா தேவி. அங்க தேவி திருஷ்டான்னு சொல்லல, திருஷ்டா தேவின்னு சொன்ன, கண்டேன் சீதையைன்னு சொல்லி சொன்ன இந்த வார்த்தை, இந்த கண்டேன்னு சொல்லிட்ட சீதையைன்னு சொன்ன, சீத்தைய பாக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு அடுத்த கஷணம் வரைக்கும் காத்துருக்கு. என்ன பதில் சொல்லுவானோ, என்ன வார்த்தை சொல்லுவானோ, என்ன வார்த்தை சொல்லுவாரோன்னு பாத்துட்டு இருக்கிறது இல்லாத, எது விவக்ஷிதமோ தெரிய சொல்ல வேண்டியதோ அது முன்ன சொல்லிட்ட, திருஷ்டா பாத்துட்டேன், அப்புறம் விசாரங்க அப்பாட நாச்சு. திருஷ்டா சீதே திருஷ்டா தேவி ஹனுமத் வதனாத்து அமிர்தோபமம், ஹனுமானுடைய வார்த்தை அவருடைய முகத்திலேருந்து அமிர்தோபமமாக இருக்கிற வார்த்தையை கேட்டு ராமர் ஆகர்ண்ய வதனம் ராம ஹரிஷமா லக்ஷ்மணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சேனான். அப்போ ராமர் கேக்குறேன், இது எல்லாம போய் நாங்களாம் பாத்துட்டோம் நாங்களாம் பாத்துட்டோம்ன்ற மாதிரி மீதி பேர் எல்லாம் எல்லா வானரங்களும் சொல்லிட்டு அவர் பொதுப்படையா கேக்குறேன், இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா, சீதையை கண்டுபிடிச்சுட்டு வந்திருக்கீங்களா, சீதை எப்படி இருப்பா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா, அவ என்னன்னு கேட்டாக்க மீதி பேருக்கு எல்லாம் ஒன்னும் தெரியல. சோதயம் திஹனுமந்தம் சீதா விரத்தான் சகோவிதம் ஹனுமார் பின்னாடி போய் தெரிஞ்சு, நீ போய் சொல்லு நீ போய் சொல்லு நீ போய் சொல்லுன்னு சொல்றதான் ஹனுமான். அங்க நடந்த விற்த்தாந்தம் மொத்தத்தையும் சொல்லிட்டு சீடாமணியையும் கொடுத்து, இங்க நடந்த காக்காசுர விற்த்தாந்தம் மனசில விற்த்தாந்தம் திலக்கம் தத்து சஸ்மரத்துவேதி தாப்ர வீட்டுன்னு ஒரு திலக்கம் விட்டு விட்டாரு, அதையும் ஞாபகப்படுத்துன்னு சொல்லி சொன்னா இருக்கிறது. இது எல்லாம் சித்திரக்கூட்டத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுடைய வார்த்தை சீதா பிராட்டியினுடைய வார்த்தை, என்னுடைய சோகத்தையும் இங்க இருக்கக்கூடிய சிரமங்களையும் போய் ராமனிடத்துல சொல்லு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு என்ன சொல்லி அனுப்பிச்சான்னு சொல்லி சொல்றது இருந்திருக்கு. அதை கேட்டு ராமருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இப்படி ஹனுமா பண்ண ஒரு பெரிய விசேஷத்தை, இது ஒரு ஆச்சாரிய கிருத்தம். இந்த சுந்தரகாண்டம் முழுக்க ஆச்சாரியன் பண்ண, ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியப்படுத்துற ஒரு விஷயம். சிஷியனுடைய சமீபத்துல போய் சிஷியனை எப்படியான பெருமாளிடத்துல சேர்க்கறதுதான் ஆச்சாரியனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை சேர்க்கிற காரியத்தை அவர் பண்ற, அததான் ஹனுமத்திற்கு ஆசனால இந்த சுந்தரகாண்டத்துல வால்மீகி பகவான் நமக்கு தெரிவித்திருக்க என்பதை பார்த்தோம். ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், ஹனுமத் துவாரா சீதாபுரத்தினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.